பாத் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அளவிலா கருணையும் நெகிழிலா கிருபையும் கொண்ட எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவினுடைய பேரருளால் சிறப்புமிக்க இந்த ரமலான் மாதத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுடைய அருளுக்குரிய அவனுடைய நபிமார்களை பற்றி அவர்களுடைய வரலாறுகளையும் சம்பவங்களையும் அவர்களுடைய இறையச்சத்தையும் தக்வாவையும் தவக்குலையை பற்றி எல்லாம் பேசுவதற்கும் கேட்பதற்கும் அல்ல ரப்புல் ஆலமீன் நமக்கெல்லாம் நசீபை தந்ததை போன்று அவற்றை நம்முடைய வாழ்க்கையிலே பின்பற்றி அதன் மூலமாக இம்மை மறுமையிலே வெற்றி பெற்ற கூட்டத்திரல் அல்லாஹ் எல்லோரும் சேர்த்தருள்வானாக என்ற துஆ செய்த வண்ணம் இன்றைய உரை ஆரம்பம் செய்கின்றேன். அருமை சகோதரர்களே, நேற்றைய தினம் நபி யூசுப் அலி சலாத்து வலாம் அவர்களுடைய வரலாறுகளை 3 நாட்களாக தொடர்ந்து கேட்டோம். அதைத் தொடர்ந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா தொடர்ந்து சில நபிமார்களை அனுப்பி வைத்தான். அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய மகன் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய பரம்பரையிலே யாகூப், யூசுப், நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை தொடர்ந்து மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஜக்ரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு நீண்ட வரிசை தொடரிலே நபிமார்களை தொடர்ந்து அனுப்பிக்கொண்டே இருந்தான். இடையிலே சில நபிமார்களை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெயர் குறிப்பிடாமல் அவர்கள் நபிமார்கள், ரசூல்மார்கள் என்று மட்டும் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அவர்களுடைய பெயர்களை அல்லாஹ் குறிப்பிடவில்லை. இப்படி ஒவ்வொரு நபியும் ஒவ்வொரு வித்தியாசமான கோணத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலகிற்கு அனுப்பி அவர்கள் மூலமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உம்மத்தினராகிய நாம் படிப்பினை பெற வேண்டும், பாடம் பெற வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த நோக்கத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த ஒவ்வொரு நபியினுடைய ஒவ்வொரு வித்தியாசமான வரலாறுகளை நமக்கு தன்னுடைய திருமறையிலே அல்லாஹ் சொல்லிக்காட்டினான். அந்த வரிசையிலே இன்றைய தினம் நாம் காண இருப்பது ஒரு வித்தியாசமான நபி. யார் என்றால், இதற்கு முன்பு நாம் பார்த்த நபிமார்கள் எல்லாம் அந்த நபி தாவா செய்வார்கள், இஸ்லாமிய அழைப்பு பணி செய்வார்கள், அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைப்பார்கள். அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளாத போது அந்த நபியையும் நபியோடு ஈமான் கொண்ட மக்களையும் அல்லாஹ் காப்பாற்றி அந்த மக்களை அல்லாஹ் அழித்து விடுவான். இப்படித்தான் நூஹு நபி, ஹூத் நபி, சாலிஹ் நபி அவங்களுடைய எல்லா வரலாறையும் பார்த்துட்டே வந்தோம். ஆனா இந்த நபி ஒரு வித்தியாசமாக அழைப்பு கொடுக்கிறார்கள். அல்லாஹ்வின் பக்கம் இந்த மக்களை நபி அழைக்கின்றார்கள், அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதற்காக அந்த நபியை கண்டித்து அந்த மக்களை காப்பாற்றிவிட்டான். இதுவரைக்கும் அல்லாஹ்வின் நடைமுறைக்கு மாற்றமாக நபியை காப்பாற்றிவிட்டு ஈமான் கொள்ளாத மக்களை அல்லாஹ் தண்டிப்பான், அதாவது இறக்குவான். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வெள்ளப்பிரளயத்தை கொடுத்தான், ஹூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு காற்றை கொடுத்தான், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பேரிடியை கொடுத்தான். அந்தந்த சமுதாயத்தினருக்கு இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அழிவை அல்லாஹ் கொடுத்த பொழுது இந்த நபிக்கு மட்டும் ஏற்றுக்கொள்ளாத அந்த மக்களை பாதுகாத்து விட்டு இந்த நபிக்கு அல்லாஹ் தண்டனை கொடுத்தான். அல்லாஹ்வுடைய வித்தியாசமான அணுகுமுறை. இதனால அல்லாஹ் சொல்றான் பாருங்க, ஃபலவுலா காணத்த கரியத்துன், நாம் எந்த ஒரு சமுதாயத்துக்கு நபியை அனுப்புகின்றோமோ அந்த ஊர் மக்கள் இவர்களை போன்று இருக்க வேண்டாமா, இவங்க எல்லாம் முன்மாதிரியா இருக்க சொல்றான். மற்ற மக்கள்லாம் நிராகரிச்சாங்க, காஃபீர் ஆயிட்டாங்க, ஏளனம் பண்ணாங்க, நபியை நபிமார்களை கிண்டல் பண்ணாங்க, அவதூறு சொன்னாங்க, அவச்சொல் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கே ஆபத்தை ஏற்படுத்துறாங்க போது அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா தன்னுடைய அதாபை தண்டனை இறக்கணும். ஆனா இந்த மக்களை பத்தி அல்லாஹ் எப்படி சொல்றான் பாருங்க, ஃபலவுலா காணத்து கரியத்துன், இந்த மக்களை போன்று இருக்க வேண்டாமா? இவங்க என்ன ஆனாங்க அப்படின்னு சொன்னா எப்படி இருந்தாங்கன்னு சொன்னா, ஆமனத், இந்த ஊர் மக்கள் ஈமான் கொண்டு விட்டார்கள். இந்த மக்கள் ஈமான் கொண்டு விட்டார்கள். நஃபாஹா ஈமானுஹா, அவர்களுடைய ஈமான் அவர்களுக்கு பலன் அளித்தது. அவர்கள் கொண்ட நம்பிக்கை ஈமான் அவர்களுக்கு பலன் அளித்தது. அது என்ன கவுன்? அப்ப இந்த மக்களை அல்லாஹ் பாதுகாத்து அவர்கள் ஈமான் கொண்டு, ஈமான் கொண்ட பிறகே அந்த ஈமான் அவர்களை பாதுகாத்து விட்டது அப்படிங்கிறான். ஆனா அந்த நபி என்னாங்க, அழைப்பு கொடுத்த மக்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைத்த, ஏகத்துவத்தின் பக்கம் அழைத்த, சிலை வணக்கத்தை மறுத்த நபி என்னானாங்க, அந்த வரலாறுல அல்லாஹ் தொடர்ந்து சொல்றான். எப்படி சொல்றான்டா, லம்மா ஆமனு, அதாவது அந்த மக்களுக்கு, அந்த மக்கள் வாழ்ந்த பகுதி ஆப்பிரிக்காவினுடைய ஒரு பகுதியை சார்ந்த கான்ஸ்டாண்டினோபிள், அரபியில குஸ்துன்துனியா என்று சொல்வார்கள். இன்னைக்கு நீங்க மேப்ல போய் பார்க்கலாம், கான்ஸ்டாண்டினோபிள் ஆப்பிரிக்காவினுடைய ஒரு பகுதி. அந்த கான்ஸ்டாண்டினோபிள் பகுதியிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த நபிய, நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அந்த மக்களுக்கு தாவா செய்யறதுக்காண்டி அல்லாஹ் அனுப்பி வைக்கிறான். நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த கான்ஸ்டாண்டினோபிள் பகுதியில் உள்ள மக்களுக்கு போய் அழைப்பு கொடுக்கின்றார்கள். மக்களை இஸ்லாம் அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கின்றார்கள். வழக்கமா அந்த மக்கள் சிலை வணக்கத்திலே சிறுக்கிலே இருக்கிறாங்க. மக்களை சிலை வணக்கத்தை விட்டு தவிர்ந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் ஒருவனையே வணங்குங்கள் அப்படின்னு சொல்லி அந்த மக்களுக்கு யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு தாவா செஞ்சு பார்க்கறாங்க, அந்த மக்கள் ஏத்துக்கிற மாதிரி இல்லை. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய கூற்றை அந்த மக்கள் ஏற்க தயாராக இல்லை. எல்லா நபிமார்களையும் எப்படி அந்தந்த காஃபிர் அந்தந்த காலத்து மக்கள் ஏளனப்படுத்தினார்களோ, கிண்டல் பண்ணாலோ, அதே மாதிரி இவங்களையும் ஏளனப்படுத்துறாங்க, கிண்டல் பண்றாங்க. ஒரு கட்டம் வந்துச்சு, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி சொல்லி பார்க்கறாங்க, இந்த மக்கள் ஏத்துக்கிற மாதிரி இல்ல, இவர்களுக்கு அல்லாஹ்வுடைய அதாபு வரப்போகுது, அல்லாஹ்வுடைய அதாபு இறங்க போகுது என்ற எச்சரிக்கை நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வந்துச்சு. உடனே யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாங்க, நம்ம சொல்லி சொல்லி பார்த்தோம், இந்த மக்கள் ஈமான் கொள்ற மாதிரியே இல்லை, ஒத்தர் கூட இஸ்லாத்தை ஏத்துக்கல, ஈமான் கொள்ளல, அல்லாஹ்வுடைய அதாவது இறங்க போது நம்மளை மட்டும் நம்ம காப்பாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஊரை விட்டு ஓடி போயிட்டாங்க. அல்லாவுடைய அதாவது இறங்க போது, இனிமே இந்த ஊர்ல இருந்து பிரயோஜனம் இல்லை அப்படின்னு விட்டுட்டு அந்த மக்களை அப்படியே விட்டுட்டு, எந்த மக்களுக்கு அழைப்பு பணி செய்வதற்காக அல்லாஹ் அனுப்பி வச்சானோ அந்த மக்களை அப்படியே அம்போன்னு விட்டுட்டு இவங்க ஓடி போயிட்டாங்க. யாரு? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம். இதுக்கு முன்னாடி அல்லாஹ்வுடைய அதாபு வரும்பொழுது அந்த நபிமார்களுக்கு அல்லாஹ்வுடைய உத்தரவு வரும், எப்படி நபியே நாம் அதாபு இறக்க போறோம், உங்களோட ஈமான் கொண்ட மக்களை கூட வெளியாகுங்க அப்படின்னு உத்தரவு வந்த பிறகுதான் அந்த நபிமார்கள் ஊரை விட்டு வெளியாவாங்க. இதுதான் அல்லாஹ்வுடைய நடைமுறை. இது வரைக்கும் அல்லாஹ்வுடைய பெர்மிஷன் கிடைக்கிற வரைக்கும் அந்த மக்கள் அல்லாஹ் நபிமார்கள் இருந்து அல்லாஹ்வை, அல்லாஹ்வுடைய ஏகத்துவத்தின் பக்கம் மக்களை அழைப்பாங்க, அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வாங்க, ஈமான போதிப்பாங்க. அல்லாஹ்வுக்கு பெர்மிஷன் வரும், நபியே இதுக்கு மேல நீங்க இருக்க வேண்டாம், அல்லாஹ்வுடைய அதாவது இறங்கும் போது நீங்க கூட்டிட்டு கிளம்புங்க. எப்படி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு என்னுடைய மேற்பார்வையிலே நீங்க ஒரு கப்பலை தயார்படுத்துங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நூஹ் அலைஹிஸ்ஸலம் என்ன பண்ணாங்க, கப்பல் தயாரிக்க ஆரம்பிச்சாங்க. சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் சொன்னா நீ கிளம்புங்க, உங்களையும் உங்க ஈமான் கூட மக்களை கூட்டிட்டு கிளம்புங்க, அதாவது இறக்க போறேன், அதுக்கப்புறம் தான் சாலிஹ் அலைஹிஸ்ஸலம் கிளம்புனாங்க. ஆனா யூனுஸ் அலைஹிஸ்ஸலம் கொஞ்சம் அவசரப்பட்டாங்க. அல்லாஹ்வுடைய உத்தரவு வரதுக்கு முன்னாடியே அடரா நம்மளை மட்டும் காப்பாத்தனா போதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க. ஒரு நபி கடைசி வரைக்கும் இருக்கணுமா இல்லையா? ஏன்னா ஒரு அழைப்பாளர் நபிங்கும் பொழுது அந்த மக்களுக்கு எப்படி பெரிய பொறுப்பாளி. விட்டுட்டு ஓடி போயிட்டாங்கன்னா நல்லா பார்த்தான், கோவப்பட்டான் அல்லாஹ். அப்படியா, சரி இந்த நபிக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படி நல்லா முடிவு பண்ணிட்டான். இவங்க ஊரை விட்டு கண்ணுகிட்டா தூரத்துக்கு ஓடி போயிட்டாங்க. அதுக்குள்ள இந்த மக்கள் பார்க்கறாங்க, நபி ஓடி போயிட்டாரு அப்படின்ற உடனே ஏன் ஓடி போயிட்டாரா நபி, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் ஏன் ஓடி போயிட்டாங்க அப்படின்ற உடனே இந்த மக்களுக்குள்ள பேச்சு பரவல. அது ஆஹா, அல்லாஹ்வுடைய அதாப் வரப்போது, தண்டனை வரப்போது, அது தெரிஞ்சுதான் யூனுஸ் ஓடி போயிட்டாரு அப்படின்ற உடனே இந்த மக்கள் ராவோட ராவாக, பகலோட பகலாக ஓண்டு அல்லாட்ட கதறி அழுது தௌபா செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. யாரெல்லாம் நாங்க தெரியாம செஞ்சுட்டோம் ரப்பே, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் எங்களை அழைச்சாரு, நாங்க அழைப்பு மறுத்தினையெல்லாம் எங்களை மன்னிச்சிரு, கதறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கூச்சலிட்டு கதறினார்கள், ஓடு கதறி அழுகுறாங்க ராப்பகலா. இவர்களுடைய கதறலை பார்த்து விட்டு அவங்க ஆடு மாடுகளாம் இழுத்துட்டு வர்றாங்க, ஆடு மாடெல்லாம் கத்து சொல்றாங்க, எல்லாம் ஊர் மக்கள்லாம் சேர்ந்து கத்துனா ஆடு மாடு என்ன ஆகும், அது சேர்ந்து கத்துது, அதுவும் அழுகுது. என்ன வயது இந்த மக்கள் அழுகுறாங்கன்னு சொல்லி, மக்கள் அழுவ, ஆடு மாடு அழுவ, எல்லாருடைய கதறல் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய ரஹமத்தை இறக்கி விடுகின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த மக்களை மன்னிச்சிடறான், இவங்க செஞ்ச குஃப்ரை மன்னிச்சிடறான். எல்லாம் நாங்க ஈமான் கொள்றோம், எங்களை அழிச்சிடாத ரப்பே, அழிச்சிடாத அழிச்சிடாதன்னு கத்துறாங்க. அல்லாஹ்வுடைய அதா பறந்து போதும் கன்ஃபார்ம் பண்ண உடனே அவருடைய கதறுதலையும் கத்தலையும் உப்பாரி ஓலம் விடுறாங்க, ஓடு அழுகுறாங்க. எப்படி எப்படிலாம் அல்லாட மன்னிப்பு கேட்க முடியும் அப்படி கேட்கிறாங்க. இதை பார்த்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்கள் மீது இறக்கப்பட்டு அவர்களுக்கு இறக்க இருந்த தண்டனையை அல்லாஹ் அவாய்ட் பண்ணிட்டான், தடுத்துட்டான். அல்லாஹ் சொன்னாங்க லம்மா ஆமனு, அந்த மக்கள் ஈமான் கொண்ட பொழுது கஷஃப்னா அன்ஹும் அஸாபல் கிஸி ஃபில் ஹயாத்தி துன்யா, உலகத்திலே அவர்களுக்கு இறங்க இருந்த கேவலமான வேதனையை விட்டும் நாம் அவர்களை பாதுகாத்து விட்டோம். எப்ப இந்த மக்கள் ஈமான் கொண்டார்களோ கஷஃப்னா அன்ஹும் அஸாபல் கிஸி ஃபில் ஹயாத்தி துன்யா, உலக வாழ்க்கையிலே அவர்களுக்கு வரவிருந்த வேதனையான கேவலமான வேதனையை விட்டும் நாம் அவர்களை பார்த்து விட்டோம், பாதுகாத்து விட்டோம். வமத்தானாகும் இலாஹீன், கொஞ்ச காலத்துக்கு அந்த மக்களை உலகத்திலேயே அன்னைக்கு அழிக்க வேண்டியது அவருடைய கதறல் புலம்பல் அழுகை தௌபா அல்லாஹ்வுடைய முடிவு மாத்திட்டான், கொஞ்ச காலத்துக்கு அல்லாஹ் வாழ வச்சான். இதற்கப்புறம் இந்த மக்கள் என்ன ஈமான் கொண்டுட்டாங்க, ஈமான் கொண்டவர் வழி நடத்துறது நபி இருக்கணுமா இல்லையா, ஈமான் கொண்டவர் வழி நடத்துறது நபி இருக்கணும் இல்ல, நபி இல்ல. இந்த மக்கள் ஈமான் கொண்டு எங்க நபி எங்க போயிட்டு தேடுறாங்க, நபியை காணோம், நபி என்னானாங்க அப்படின்னு சொன்னா அவங்க ஊரை விட்டு தப்பிச்சு போறாங்க. தப்பிச்சு போனா நடுவில் ஒரு கடல் வருது, அந்த கடலை கடப்பதற்கு ஒரு படகுல ஏறுறாங்க. அந்த சகோதரர் இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம், இந்த மக்கள் கான்ஸ்டாண்டினோபிள் வசித்த மக்கள் நினாவி, வரலாறு சொல்லப்படுது நினாவி என்ற ஊர், அந்த நினாவி என்ற ஊர்வாசிகள் தங்களுடைய அழுகை, தங்களுடைய கதறல், தங்களுடைய தௌபா அல்லாஹ்வுடைய வாசலை தட்ட வேண்டும் என்று நினைத்து அவங்க என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, தங்கள் வளர்க்கக்கூடிய ஆடு மாடு கோழி தங்களுடைய வீட்டு பிராணிகள் பூனை எல்லாத்தையும் சேர்த்து கத்த வச்சாங்க, அழுவ வச்சாங்க. எந்த அளவுக்குன்னா அந்த மாடுகள் அலாட்டா மாட்டப்பட்டு அடிப்பாங்க, அழுவு அழுவு உண்டு, அதுவும் பேடு கத்துமா. இந்த மக்களுக்கு எப்படியாவது அல்லாஹ் நம்ம இறக்கப்பட்டுற மாட்டானா, கடைசி நேரம் அல்லாட அதாவது இறங்க போது இறக்கப்பட்டுற மாட்டானா அப்படிங்கிற ஏக்கம். ஏன்னா பல நேரங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா மனிதர்கள் மீது கோபம் கொண்டு விட்டாலும் கூட மிருகங்கள் மீது அல்லாஹ் இறக்கம் காட்டுவான், மிருகங்கள் மீது இறக்கம் காட்டுவான். இன்னைக்கும் பல நேரங்களில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தேவையான அளவுக்கு மழையை கொடுக்கறான், தேவையான அளவுக்கு காற்றை கொடுக்கறான், சுகமா வாழ்ந்துட்டு இருக்கோண்டா. பல ஊர்களில் நம்முடைய பாவங்கள் மிகச்சிருக்கும், ஆனா ரப்பல் ஆலமீன் அந்த மிருகங்களின் பொருட்டால் நமக்கு ராகத்தான வாழ்க்கை கொடுத்துட்டு இருப்பான். இவங்களை அழிச்சாப்போம் அது என்னப்போ அதுவும் சேர்ந்து அழிஞ்சு போயிடுமே அப்படிங்கிறதுக்காண்டி. அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மழை என்பது அல்லாஹ்வுடைய அருள், மழை என்பது அல்லாஹ்வுடைய கிருபை. அப்படி மழை வரல, ஊர்லாம் ரொம்ப பஞ்சமாயி போச்சு காஞ்சி போச்சுன்னா ரசூலுல்லா என்ன பண்ணுவாங்க, மழைத்தொழில் நடத்துவாங்க. அந்த மழைத்தொழிலுக்கு சஹாபா கிட்ட சொல்லுவாங்க, நீங்கள் வளர்க்கக்கூடிய ஆடு மாடுகள் எல்லாம் அழைச்சிட்டு வாங்க ஈத்காவுக்கு, ஈத்கா மைதானத்துக்கு வரும்பொழுது நீங்கள் வளர்க்கக்கூடிய ஆடு மாடுகள் அழைச்சிட்டு வாங்க, உங்களுடைய சின்ன சின்ன குழந்தைகள் அழைச்சிட்டு வாங்க. ஏன்னா அவைகள் மீதாவது அல்லாஹ் இறக்கப்பட்டு மழை இறக்குவான். நீங்க செஞ்ச பாவத்தினால் அல்லாஹ் மழை நிறுத்தி வச்சிருக்கான். நீங்க ஆடு மாடு கோழி இதெல்லாம் கூட்டிட்டு வந்தீங்கடா, உங்களுடைய சின்ன சின்ன குழந்தைங்க எல்லாம் கூட்டிட்டு வந்தீங்கடா, இவைகள் மீது இறக்கப்பட்டாவது அல்லாஹ் மழை இறக்குவான், அதனால கூட்டுவாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா பல நேரங்களிலே மனிதர்கள் மீது அவருடைய பாவத்தின் காரணமாக கோபம் கொண்டாலும் கூட அல்லாஹ்வுடைய படைப்புகளான ஆடு மாடு மிருகங்கள் போன்ற கால்நடைகள் மீது இறக்கப்பட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா மனிதர்களுக்கு சேர்த்து அருள் புரிவான். அந்த மாதிரிதான் அந்த மக்கள் அதை நினைச்சு ஆடு மாடுகள்லாம் வச்சு கேட்டாங்க, அல்லாஹ் அவங்களோட தௌபாவை ஏத்துக்கிட்டான். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஓடி போனவங்க எங்கேயாவது தப்பிச்சு போயிடலாம் சொல்லி, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் ஓடி போய் எங்கேயாவது தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. நடுவில் ஒரு கடல் வருது, அந்த கடலை கடப்பதற்காக அவங்க ஒரு கப்பல்ல ஏறணும். கப்பல்ல ஏறிட்டாங்க, கப்பல்ல ஏறி கொஞ்ச தூரம் தான் போயிருப்பாங்க, கப்பல் புயல் காத்துல ஆட ஆரம்பிச்சிருக்கு. புயல் காத்துல ஆடின உடனே அந்த மக்கள் மூட நம்பிக்கை உள்ள மக்கள், ஓடி போய் அங்க ஒரு ஜோசியக்காரன் அவன் போய் கேக்குறாங்க, ஏன் கப்பல் ஆடுதுன்னு. அவன் சொன்ன ஏதாவது சொல்லுமா இல்லையா, இருக்கிற யாரையாவது பிடிச்சி வெளியே தூக்கி போடுங்க, கடல தூக்கி போடுங்க, கப்பல் ஆடுறது நின்றுடும். அதான் கடல் காவு கேக்குது. கடல் என்ன கேக்குது? காவு கேக்குது. கேட்கும்ல சில சமயத்தில் கடல். அந்த பில்டிங் எல்லாம் கட்டும் போது கட்ட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பில்டிங் வந்து காவு கேட்குமா, அதுக்கு இந்த ஒரு கோழியே இல்லையா அறுத்து அந்த ரத்தத்தை காட்டிட்டோம்னாக்கா அது காவு கேட்கறது, அது ரத்த பசி அடங்கிடுமா. அதன பில்டிங் காட்டேரியா என்னன்னு தெரியல, ரத்த பசி பிடிச்சாரு. அந்த காவு கேட்கறது இது எந்த அளவுக்குண்டா, இது காஃபிருடைய கலாச்சாரம், காஃபிருடைய கலாச்சாரம். நம்ம ஆளுங்களுக்கு இதுல உடந்தையா இருப்பாங்க, அம்மா பாபா அதெல்லாம் செய்யறோம் பக்கா சார், அந்த பரிகாரம் ஒழுங்கா செஞ்சிருப்பான் வீட்டு கட்டும் போது, அப்படிதான் காவு எங்களுக்கு என்ற போது கேட்கற காவு. அது என்ன காவுனா என்னன்னு தெரியல, அது என்ன பாஷன்னு தெரியல. காவு நம்ம ஒரு வீட்டை கட்டுறோம், அந்த வீட்டுல வீட்டை நம்முடைய வீடு, நம்ம வசிக்க போற வீடு, வீட்டை கட்டுறவன் ஒரு முஸ்லீம் அல்லாதவன். அவன் சொல்றான், பாய் அஸ்திவாரம் தோண்டும் பொழுது நிலம் வைக்கும் பொழுது நாங்க பூஜை புனஸ்காரம் எல்லாம் பண்ணும் பாய் அப்படின்டா. பாய் என்ன பண்ணாரு, அதெல்லாம் பக்கா பண்ணிட்டுப்பா, அதான் எந்த குறையும் வைக்காது, பண்ணு பண்ணு பண்ணு, நடக்குதா இல்லையா? இன்னைக்கு இவரே பெர்மிஷன் கொடுக்குறா ஷிருக்குக்கு. இல்லண்டா சில சமயத்துல ஹெம்பா அதெல்லாம் நாங்க பண்ண மாட்டோம், இந்த அந்த பணத்தை கொடுத்துக்க, நான் இப்படி மூஞ்சி திருப்பிக்கிறேன், நீ அந்த பக்கம் பண்ணிக்க, அப்படி பண்ணிக்க பண்ணிக்க. இப்படி சில இவர் தக்குவா, இவர் மூஞ்சி மட்டும் திருப்பாரா, நான் கண்டுக்க மாட்டேன், நான் இருக்க மாட்டேன், நாங்களும் அதை கலந்து கூடாதுப்பா, அதெல்லாம் பெரிய பாவம், நீ பண்றது பண்ணிட்டு அப்புறம் அதை அதெல்லாம் அந்த இதெல்லாம் எடுத்துறப்போம். இது யாரை ஏமாத்த? இது இந்த மாதிரி மூட நம்பிக்கைகள். நான் கட்டுற வீடு இல்லை, என் வீடு, நான் வசிக்க போறது நானு. இந்த பூஜை புனஸ்காரம் பண்றதெல்லாம் இந்த வச்சுக்காத, அதெல்லாம் இந்த பண்ணோட உங்க வீட்டுல வச்சுக்க. ஏன் நான் கட்டுற வீட்டு, நான் வசிக்க போற வீட்டுல இந்த சிற்கான நிலையம் நடக்கக்கூடாது அப்படின்னு ஒரு மூமெண்ட் தடுக்கணும். அது இல்ல சிற தப்படி வேலைக்காரங்களை பகிச்சுக்கிட்டோம்னாக்கா அது அவங்க பாத்தீங்கன்னா அது நாளைக்கு நமக்கு ஒத்துழைக்க மாட்டாங்க. சரி, வேலைக்காரன் 50,000 கேட்கறான், நீங்க 30,000 தான் தருவேன்னு சொல்றீங்க, அப்ப வேலைக்காரனை பகைச்சு கூட 50,000 கொடுக்க வேண்டியதானே? வேலைக்காரனை பகைச்சு கூடாது, 50,000 கேட்கற காசு கொடுத்துடலாம். அங்கேயே பேரம் பேசுறீங்க. அல்ல, வேலைக்காரன் கேட்கற காசு டபுளா கேட்கறான், 50,000 கேட்கறதுல 1,00,000 கேட்கறான், இல்ல வேலைக்காரனை பகைச்சு கூடாது, 1,00,000 முடிச்சுக்கப்பா அப்படி சொல்றது இல்லையே. அங்க பணம் வரும்போது அந்த ஆர்குமெண்ட் பண்றோம், பேரம் பேசுறோம், சண்டை போடுறோம், நீ எவ்வளவு ஆரம்பத்தில் கேட்ட இப்ப ஜாஸ்தியா கேட்கிறேன் அப்படின்னு கேட்கறோம். அப்ப பணம் வரும்பொழுது எல்லா விதமான ஆர்கியூ போட்டு எல்லா விதமான டிஃபென்ஸ் வேலையெல்லாம் பாக்குறோம். ஈமான் வரும்பொழுது அது வேலைக்காரங்க அப்படித்தான். அதனால சகோதரர்ல இந்த மாதிரி மூட பழக்கங்களுக்கு இஸ்லாத்தில் இடமே இல்லை. அந்த மாதிரி நூ அலை இஸ்லாத்து இஸ்லாம் விஷயத்தில் அந்த மூட பழக்கத்தில் என்ன பண்ணாங்க அப்படின்னு கடல் வந்து காவு கேக்குது, அதனால கப்பல்ல உள்ள யாராவது ஒருத்தரை பிடிச்சி அதுல போட்டோம்னாக்கா கடல் கொந்தளிப்பு அடங்கிடும், கப்பலும் நிதானமா போகும் அப்படின்னு சொல்லி ஒரு ஜோசியக்காரன் சொன்னான். சொல்ல இங்க ஒரு உண்மை சம்பவம் உண்டு. முத்தனபி அப்படின்னு ஒருத்தர் தான், சிரியால டெமாஸ்கஸ்ல வாழ்ந்தவன். நாங்க டெமாஸ்கஸ் போயிருக்கும் பொழுது அவன் வசித்த வீட்டுக்கெல்லாம் போயிருக்கோம், அவன் வாழ்ந்த வீட்டுக்கெல்லாம் போயிருக்கோம். அவன் வந்து அரபு கவிதை இயற்றுவதிலே, அரபு என்ன சொல்றது, அரபு இலக்கியத்திலே மிகப்பெரிய திறமசாலி. இன்னைக்கு உலகத்தில் உள்ள எந்த மதரசாவா இருந்தாலும் அரபு இலக்கியம் வரும் பொழுது அதுல அந்த முத்தநபியினுடைய அவன் எழுதின புத்தகம் தீவான முத்தநபின்னு சொல்லுவாங்க, அந்த புத்தகத்தை அதில் படிச்சு கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு அரபு இலக்கியத்தில் ரொம்ப பேர் போனவன் இந்த முத்தநபி. இந்த முத்தநபினா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, இந்த மூதேவி பெரிய அரபு இலக்கியத்தில் ரொம்ப திறமையா இருந்து கடைசி காலத்தில் தன்னை நபின்னு சொல்ல ஆரம்பிச்சான், தன்னை நபின்னு சொல்ல ஆரம்பிச்சான். அதான் முத்தநபின்னு அர்த்தம், தன்னை நபி என்றவன் அப்படின்னு அர்த்தம் அது. ஆனா அவனுடைய அரபு இலக்கியங்கள் பாத்தீங்கன்னா மொழி ரீதியாக அரபு இலக்கியம் ரொம்ப ஃபேமஸ் ஆனது, ரொம்ப சிறப்பு வாய்ந்தது, புகழ் பெற்றது. இவன் வந்து ஒரு நாத்திகன், அல்லாஹ்வோட நம்பிக்கை இல்லாதவன், தொழுகை இபாதத்து ஒண்ணுமே கிடையாது, தப்பி தவறி குப்புற விழுந்தா கூட கிபிலா பக்கம் விழுந்துட மாட்டான், அந்த மாதிரி ஒரு நாத்திகன். பின்னாடி தன் நபின்னு சொன்னான். இந்த முத்தநபி என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, கப்பல்ல போய்கிட்டு இருக்கிறான். இதே மாதிரிதான் ஒரு சம்பவம், இது நடந்த உண்மை சம்பவம், அவனுடைய வரலாறுல எழுதுறான். கப்பல்ல போய்கிட்டு இருக்கும்போது ஒரு முறை அந்த கப்பல்ல பயணம் பண்றவங்க யாரும் பாத்தீங்கன்னா, நல்ல பெரிய பெரிய செல்வந்தர்கள், பெரும் பெரும் வணிகர்கள், தங்கம் வைரம் வைடூரியம் இதெல்லாம் அந்த கப்பல்ல எடுத்துக்கிட்டு வெளியூருக்கு, வெளிநாட்டுக்கு வியாபாரத்துக்கு போறாங்க. எல்லாம் பெரும் பெரும் வியாபார பொருள் அள்ளிட்டு போறாங்க, கோடிக்கணக்கான முதல் உள்ள நல்ல வேல்யூபிள் திங்ஸ் எடுத்துட்டு போறாங்க. போய்கிட்டுக்காக நடுக்கடல்ல கப்பல் ஆட ஆரம்பிச்சிருது. ஏன்னா இப்ப மாதிரிலாம் கிடையாது, அந்த காலத்தில் கப்பலுக்கு செக்யூரிட்டி சேஃப்டி பாதுகாப்பு அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது, எந்த நேரத்தில் வேணாலும் போயில வரலாம். ஆனானப்பட்ட அவ்வளோ செக்யூரிட்டி அவ்வளோ பாதுகாப்பு அவ்வளோ பக்காவா செஞ்ச டைட்டானிக் கப்பல் என்னாச்சு? அந்த டைட்டானிக் கப்பலை விடும் பொழுது அந்த மாலுமி சொன்னானா, கடவுளே நினைச்சாலும் இந்த கப்பலை உடைக்க முடியாது அப்படின்னானா, மூணாவது நாளே உடஞ்சு போச்சு. என்ன சொன்னா, கடவுளே நினைச்சாலும் இந்த கப்பலை உடைக்க முடியாது, அவ்வளவு பக்காவ பண்ணிருக்கிறேன் அப்படின்னா, மூணாவது நாள் நாலாவது நாள் அவுட்டு கட்டு கப்பல். அப்ப அப்படிங்கும் பொழுது அந்த காலத்துல பாய்மர கப்பல்கள், காற்று எந்த பக்கம் அடிக்குதோ அந்த பக்கம் போகும். அரபில ஒரு கவிதையே உண்டு, அல்லாவுடைய நாட்டத்தை அல்லாவுடைய குதிரத்தை போய் சொல்வதற்கான ஒரு கவிதை, மா குல்லு மா எத்த மண்ணல் மறு முதுரிக்குஹு தஜிரி ரியாஹு மாலா தஸ்தஹி சுஃபுனு மா குல்லு மா எத்த மண்ணல் மறு முதுரிக்குஹு. மனிதன் எதையெல்லாம் விரும்புகின்றானோ அதையெல்லாம் அவன் பெற்றுவிடுவதில்லை. மனுஷன் நினைக்கிறதுலாம் நடக்கிறதில்லை. மா குல்லு மா எத்த மண்ணல் மறு முதுரிக்குஹு, மனிதன் அவன் எதையெல்லாம் நினைக்கின்றானோ எதையெல்லாம் ஆசைப்படுகின்றானோ அதையெல்லாம் அடைந்து விடுவதில்லை. எப்படி தெரியுமா? தஜிரி ரியாஹு மாலா தஷ்தயி சுஃபுனோ, கப்பல் நாடாத திசையை நோக்கி காற்று அழைத்து செல்வதை போன்று. அந்த காலத்து பாய்மர கப்பல், கப்பல் கிழக்க போயிருக்கும் ஆனா காத்து எந்த பக்கம் அடிக்கும்? தெற்கு அடிக்கும். பாய்மர கப்பல் அது மாதிரி தெற்க போய்கிட்டே இருக்கும், அப்புறம் காத்து அடங்கி சுமமான பிறகு மறுபடியும் எங்க வரணும்? அது கிழக்கு நோக்கி வரணும். இல்ல கேள்விப்பட்டது இல்லையா? கேள்விப்பட்டீங்களா இல்லையா? பாய்மர கப்பல் சொல்லுவாங்க, அந்த உதாரணம் சொல்லுவாங்க, கப்பல் எந்த திசையில் செல்ல நாடுகிறதோ அந்த திசையில காத்து வீசுறது இல்ல, சிலம் எதிர் திசையில காத்து வீசும். அந்த மாதிரி மனுஷன் எதெல்லாம் நினைக்கிறான் அதெல்லாம் நடக்கிறது இல்ல, அவன் நினைக்காது நாடாதெல்லாம் நடக்கும், விரும்பாதெல்லாம் நடக்கும். அந்த மாதிரி அந்த முத்தநம்பி போன கப்பல் ஆட ஆரம்பிச்சிருச்சு புயல்ல. ஆடணும் உடனே எல்லா வியாபாரிகளும் பயப்படுறாங்க, என்ன ஆகும் தெரியல, எல்லாம் பெரிய பெரிய கோடிக்கணக்கான பொருள் வச்சிருக்கிறோம், தங்கம் வைரம் போன்ற கோடான கோடிக்கணக்கான மதிப்புள்ள செல்வம் வச்சிருக்கிறோம், இந்த கப்பல் மூழ்கா எல்லாமே நாசமா போயிடும், நம்மளும் நாசமா போயிடுவோம், நம்மளும் அழிஞ்சிருவோம், நம்முடைய பொருட்கள் அழிஞ்சிடும், எல்லாம் அழிஞ்சிருமே. அப்ப மாலுமி சொல்றாரு, என்னப்பான்னு கேட்டா, மாலுமி வேலைக்கு ஆகுதுங்க, அவன் கடவுள்கிட்ட கேட்டுங்க அப்படின்ட்டான். இப்ப இந்த முத்தநபி என்ன பண்ணா, எல்லாம் பயந்து போயிருக்காங்க. முத்தநபி வந்து அந்த வியாபாரிகள்ட்ட சொன்னா, இந்த பாருங்க கடல் அலை ரொம்ப மோசமா இருக்குது, மாலுமி கை விட்டுட்டான், எல்லாம் நீங்க எல்லாம் வியாபார பொருளை வச்சிருக்கிறீங்க, இந்த நேரத்தில் நமக்கு மத்தியில் ஒரு டீலிங், உங்க எல்லாத்திலையும் நான் காப்பாத்துறேன், இந்த புயல்ல இருந்து இந்த கப்பல் இந்த கஷ்டத்தில இருந்து நான் காப்பாத்தி கொண்டு போய் உங்களை கரை சேர்க்கிறேன், எனக்கு என்ன தருவீங்க? இந்த நேரத்தில் யாராவது தரமான சொல்லுவாங்களா? மாலுமி கை விட்டான், கப்பல் ஆடுது, புயல் அடிக்குது காத்து, இந்த நேரத்தில் இவன் வந்து நான் காப்பாத்தினுங்கிறான், என்னப்பா வேணும் உனக்கு? நீங்க ஒவ்வொருத்தரும் வச்சிருக்க செல்வத்திலிருந்து பாதி வேணும் எனக்கு. யார் யார் எவ்வளவு செல்வம் வச்சிருக்கீங்களோ அதுல பாதியை தருவீங்களா, நான் உங்களை காப்பாத்துறேன். பாதியை முழுசியத்துக்கு நாங்க உயிர் காப்பாத்துற போது இனிமே சம்பாதிச்சுக்கலாம், எல்லாம் ஒத்துக்கிட்டாங்க. முத்தநபி என்ன பண்ணா, நேர போய் ஒதுவு செஞ்சுட்டு சஜ்தாலுக்கு விழுந்துட்டான், சஜ்தாலுக்கு விழுந்துட்டான். இவன் சஜ்தால விழுந்து கொஞ்ச நேரத்தில் காற்று அப்படியே அடங்குது, கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா. இவன் யாரு? நாத்திகே, அல்லாட நம்பிக்கை இல்லாதவன், குப்புற விழுந்தாலும் கிபிலாவின் பக்கம் விழாதவன். இப்பவே சஜ்தால விழுந்துட்டான், விழுந்த உடனே காற்று கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அடங்குது, அடங்கி சுமூக நிலைக்கு வந்துருது. வந்தவனே எல்லாத்திலையும் வந்தான், பணத்தை கொடு, முதல்ல காப்பாத்திட்டல பணத்தை கொடு, பணத்தை வாங்கி அவன் பெரிய கோடீஸ்வரன் ஆயிட்டான், பெரிய கோட்டை கட்டிட்டான். அந்த கோட்டையை தான் நாங்க போய் பார்த்தோம், டெமாஸ்கஸ்ல இருக்கும் பொழுது முத்தநபியுடைய கசரு முத்தநபின்னு சொல்லி முத்தநபியுடைய கோட்டையை போய் பார்த்தோம், இந்த பணத்தை வச்சு கட்டினதுதான். மக்களுக்கு ஒரே ஆச்சரியம், இவன் மூதேவி குப்புற விழுந்தாலும் கிபிலாவுக்கு கோல மாட்டான், அல்லாரு நம்பிக்கை இல்லாதவன், ஏன்னா பெரிய அவுளியாவா இவன் தோசை செஞ்சவன், அல்லா இத்தனை பேரை காப்பாத்துறதுக்கு. அவன் கேட்கறான், எப்படி நீ எந்த தப்பா உன்னை காப்பாத்துச்சு, எப்படி நீ பொழைச்ச? அப்பவும் சொன்னான், தக்குவாவது மண்ணாங்கட்டியாவது, தக்குவா விட மண்ணாங்கட்டி கிடையாது, நான் அந்த நேரத்தில் அந்த டைமிங்க நான் பயன்படுத்திக்கிட்டேன். எப்படி? இந்த புயல் காற்று அடிக்குது, காத்து வீசுது, பொழைச்சா எல்லாரும் ஒன்னா பொழைக்க போறோம், செத்தா எல்லாரும் ஒன்னா சாவ போறோம். ஒரு கால் பொழைக்கிற வாய்ப்பு இருந்தா நம்ம அதை பயன்படுத்திக்க கூடாது? பொழைக்கிற வாய்ப்பு இருந்தா நம்ம அதை பயன்படுத்திக்க கூடாது? டீலிங் பேசினேன், எல்லாம் ஒத்து வந்துட்டாங்க, நான் நினைச்சபடியே பொழைச்சிட்டோம், எனக்கு பணம் வந்துருச்சு. ஒரு கால் எல்லாரும் சேர்ந்து செத்து இருந்தா அந்த வியாபாரம் கேட்க போறாங்க, என்ன மூத்தனை பேர் காப்பாத்துறேன்னு சொன்னீங்க, காப்பாத்தாம போயிட்டியாரு கேட்க போறாங்க. நானும் செத்து கிடப்பேன், அவனும் செத்து கிடப்பான், நானும் செத்து கிடப்பேன், அவனும் செத்து கிடப்பான். ஒரு கால் பொழைச்சா நம்ம அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலாமே அப்படின்னு தான் நான் டீலிங் பேசினேன். பேசின டீலிங் படி நான் சம்பாதிச்சிட்டேன் அப்படின்னு அந்த முத்தனபி. அந்த மாதிரி நூலை யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் போற கப்பல் ஆட ஆரம்பிச்ச உடனே அந்த ஜோசியக்காரன் சொல்றான், இதுல இருக்கிற ஒருத்த தூக்கி கடல்ல தூக்கி போட்டா கப்பல் எல்லாம் சலாமத்தா போயிடலாம் அப்படின்றான். சரி யார போடுறது, யார் தயாராவா, யார போடுறது, எல்லாம் நீ உழுறியா நான் உழுறியா, நான் என்ன பைத்தியமா, நான் உழுறதுக்கு குழுக்கள் போடலாம். குழுக்கள் போட்டா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் பேர் வந்துருச்சு. சில விவாயத்தில் வருது யூனிஸ் அலைஹிஸ்ஸலாம் முடியாதுன்னு மறுத்தாங்க, மூணு தடவை போட்டாங்க, மூணு தடவை யூனிஸ் அலைஹிஸ்ஸலாம் பேர் தான் வந்துச்சு சொல்லி. யூனிஸ் அலைஹிஸ்ஸலாம் பேர் வந்துச்சு, குண்டு கட்ட தூக்கி கடல் தூக்கி போட்டாங்க. அல்லாஹ்வோட ஏற்பாடு, கடல் தூக்கி போட்டாங்க. யூனிஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செஞ்ச தப்புக்கு அல்லாஹ் பனிஷ் பண்ணு நினைச்சான், ஆனா அழிக்கணும் நினைக்கல, அழிக்கணும் நினைக்கல, ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அவ்வளவுதான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய விருப்பப்படி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தான். அதே நேரத்தில் அவர்களை பாதுகாக்கணும் அல்லாஹ் முடிவு பண்ணான். அதனால என்ன பண்ண அப்படின்னு சொன்னா, அவங்க கடலுக்குள்ள உழவும் ஒரு பெரிய மீன் அல்லாஹ் அனுப்பினா அந்த மீன் ஆணு வாயப்படுத்துச்சு, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து முழுங்கிடுச்சு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்ற குர்ஆன்ல வருது, அல்லாஹ் அந்த மீனுக்கு உத்தரவிட்டானாம், எப்படி தபர்பா மீனே எந்த பங்கம் இல்லாம எலும்புகளும் உருங்கிடக்கூடாது, பக்குவமா முழுங்கணும். யார யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப பக்குவமா முழுங்கணும், எலும்புகளும் எதுவும் உறைஞ்சிடக்கூடாது, காயங்கே வந்துடக்கூடாது, பல்லால கடிச்சிருச்சு போட்டக்கூடாது, அவர பக்குவமா முழுங்கணும் அப்படின்னு அந்த மீனுக்கு அல்லாஹ் உத்தரவிட்டதன் விளைவு அந்த மீன் ரொம்ப பக்குவமா அழகா முழுங்குது. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீனுடைய வயிற்றுக்குள்ள போயிடுறாங்க. போன பிறகு யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் முடிவு பண்ணிட்டாங்க, முடிச்சு நம்ம ஹயாத்து முடிஞ்சிருச்சு, மீன் முடிஞ்சிருச்சு நம்மள, என்னன்னு தெரியல அவங்களுக்கு, ஏதோ இருட்டா இருக்குது போறாங்க, உள்ள பாக்குறாங்க போய் அப்படி இருட்டா இருக்குது, நம்ம வாழ்க்கை முடிஞ்ச ஹயாத்து முடிஞ்சு நினைக்கிறாங்க. ஆனா அவங்க கைய கால அசைக்கிறாங்க, கை கால அசையுது, ஆஹா நமக்கு எந்த ஆபத்து இல்லை, கை காலெல்லாம் அசையுது, எழுதிச்சு உட்கார்றாங்க, நல்லா எழுதிச்சு உட்கார்றாங்க, சாயிறாங்க, சாய முடியுது, ஆஹா நமக்கு எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்ற உடனே அந்த மீனுடைய வயிற்றுக்குள்ளேயே சஜ்தால விழுந்துடுறாங்க. அல்லாஹ் எனக்கு இவ்வளவு அழகான பாதுகாப்பு கொடுத்தாங்கிறதுக்காண்டி சஜ்தால விழுந்துடுறாங்க. சஜ்தால விழுந்துட்டு அல்லாஹ் சொல்றான், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களாம் சஜ்தாவில் அல்லாஹ்ட்ட, யா ரப்பி இத்தஹத் லக்க மஸ்ஜிதன். சஜ்தால விழுந்து அல்லாஹ்ட்ட சொல்றாங்க யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம், யா ரப்பி யா ரப்பே இத்தஹத் லக்க மஸ்ஜிதன், நான் உனக்காக உனக்காக உன்னை வணங்குவதற்காக ஒரு மஸ்ஜிதை உருவாக்கியிருக்கிறேன். எங்கே ஃபி மௌதின் லம் யஅபுதுக அஹது மிஸ்லுஹு, இந்த மாதிரி மஸ்ஜிதை உலகத்தில் இது யாரும் உருவாக்குனது இல்ல. எங்க மீனுடைய வயிற்றுக்குள்ள நான் உன்னை வணங்குவதற்கு ஒரு மஸ்ஜிதை உருவாக்கியிருக்கிறேன். எந்த மாதிரி மஸ்ஜிது, ஃபி மௌதின் லம் யஅபுதுக அஹது மிஸ்லுஹு, இந்த மாதிரி ஒரு மஸ்ஜிதை உலகத்தில் யாரும் உருவாக்குனது இல்ல, இந்த மாதிரி மஸ்ஜித உலகத்தில் யாரும் உன்னை வணங்குறது இல்ல, அந்த மாதிரி இடத்துல உன்னை வணங்கிட்டு இருக்கீங்க அல்லாஹ் அப்படின்னு யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் புகழ்றாங்க. அதே நேரத்தில் அவங்களுக்கு இப்படி மீனுடைய வயிற்றுல வந்து மாட்டிக்கிட்டமே அப்படின்னு யோசிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கும்பொழுது பார்த்தா ஏதோ ஒரு லேசான ஒரு சப்தம் கேட்குது, லேசான ஒரு சப்தம். அது என்ன சப்தம் அப்படின்னு சொல்லி காது கொடுத்து கேட்கிறாங்க யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீனுடைய வயிற்றுக்குள்ள, அவங்களுக்கு விளங்கல. அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, யாழ்லா இது என்ன சப்தம், இது ஏதோ சப்தம் கேட்குது என்ன ஒரு மாதிரி. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், யூனுஸே அதுதான் அந்த மீன் செய்யக்கூடிய தஸ்பீஹுடைய சத்தம், அது மீன் செய்யக்கூடிய தஸ்பீஹுடைய சத்தம். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறான், யாழ்லா அந்த தஸ்பீஹ் எனக்கும் கத்துக்கூட, ஒரு மீன் தஸ்பீஹ் செய்யும் நான் ஒன்று செய்யக்கூடாதா, எனக்கு கத்துக்கூடிய அல்லாஹ். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கத்துக் கொடுக்குறான் தஸ்பீஹ. அந்த தஸ்பீஹை யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தொடர்ந்து ஓத ஆரம்பிச்சிடறாங்க, தொடர்ந்து ஓத ஆரம்பிச்சிடறாங்க. அது என்ன தஸ்பீஹ், அல்லாஹ்வே சொல்றான் பாருங்க அந்த தஸ்பீஹை சொல்லும் பொழுது, ஃபலவுலா அன்னஹு ஃபலவுலா அன்னஹு கான மினல் முஸப்பிஹீன், அவர் அந்த தஸ்பீஹை மட்டும் ஓதி இருக்கவில்லை என்றால் லலபிஸா ஃபீ பத்னிஹி இலா யௌம் யுபஅஸூன், கியாமத் நாள் வரையில் அந்த வீடு வயிற்றுல இருந்திருப்பார். அல்லாஹ் சொல்றான் குர்ஆன் ஆயத்து, ஃபலவுலா ஃபலவுலா அன்னஹு கான மினல் முஸபிஹீன், அவர் மட்டும் அந்த தஸ்பீஹை நம்மை உருகி நம்மை நினைத்து அவர் செய்த தவறை நினைத்து அந்த தஸ்பீஹை ஓதியிருக்கவில்லை என்றால் லலபிஸா ஃபீ பத்னிஹி இலா யௌம் யுபஅஸூன், அவர் கியாமத் நாள் வரையில் அந்த மீனுடைய வயிற்றிலேயே அவர் தங்கி இருந்திருப்பார். அது என்ன தஸ்பி? அல்லாவே சொல்றான், ஹதரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்ட துஆ செஞ்சாங்க, என்னண்டு லா இலாஹ இல்லா அன்த சுபஹானக இன்னி குன்து மினல் ழாலிமீன். பாருங்க, ஒவ்வொரு நபிக்கும் அல்லாஹ் சுப்ஹான தஆலா ஒரு முக்கியமான தஸ்பியை கத்துக் கொடுக்கறாங்க. பாருங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஃபதலக்கா ஆதம மிர் ரப்பிஹி கலிமாத்தின் ஃபதாப அலைஹி, ஆதம் தன் ரப்பிடத்திலிருந்து சில வார்த்தைகளை கற்றுக்கொண்டு அதை வைத்து தௌபா செய்தார், அல்லாஹ்வோட தௌபாவை ஏற்றுக்கொண்டான். அது என்ன தௌபா? ரப்பனா தலம்னா அன்ஃபுசனா ஃபைன்லம் தஃஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காசிரீன். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அழுதுலது கேட்ட தௌபா, யா அல்லாஹ் தலம்னா அன்ஃபுசனா, எங்களுக்கு நாங்களே அநீதம் இழைத்து விட்டோம் ரப்பே, எங்களுக்குனாலே அநியாயம் பண்ணிட்டேன் யா அல்லாஹ், ஃபைன்லம் தஃஃபிர் லனா வ தர்ஹம்னா, நீ எங்களை மன்னித்து எங்கள் மீது அருள் புரியவில்லை என்றால் லனகூனன்ன மினல் காசிரீன், நாம் எப்பேரும் நஷ்டவாளி ஆயிடும் ரப்பே. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டதுவா? அது இப்போ தப்பு செஞ்சதுனால அவங்க தௌபா இப்படி கேட்கறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்தது ஹஸ்பி அல்லாஹ் வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ்வே எனக்கு போதுமானவன், அவனே பொறுப்பேற்பவர்களும் சிறந்தவன். அதே மாதிரி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்ததுவா? லா இலாஹ இல்லா அன்த சுபஹானக இன்னி குன்து மினல் ழாலிமீன். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்ததுவா? லா இலாஹ இல்லா அன்த, யா அல்லாஹ் உன்னை தவிர இறைவன் யாரும் இல்லை, சுபஹானக நீ பரிசுத்தமானவன், இன்னி குன்து மினல் ழாலிமீன், நான் பெரிய அநியாயக்காரன் ஆயிட்டேன் யா அல்லாஹ். நல்லா பாருங்க, ஹதரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வார்த்தையும் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துடைய வார்த்தையும் ஒரே மாதிரி வார்த்தை, தலம்னா அன்ஃபுசனா, எங்களுக்கு நாங்களே அநீதம் இழைத்து விட்டோம் ரப்பே, இன்னி குன்து மினல் ழாலிமீன், யா அல்லாஹ் நான் எனக்கு நானே அநீதம் இழைத்து விட்டேன். அப்ப ஒரு அடியான் ஒரு ஒரு பாவம் செய்யறான், தப்பு செய்யறான்டா, அது அவன் அவனுக்கு அவனே செய்யக்கூடிய அநீதம், அது அவனுடைய ஆத்மாவுக்கு அவனே செய்யக்கூடிய அநீதம். அதனாலதான் அல்லாஹ் சொல்றான், குல் யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தங்களுக்கு தாங்களே அநீதம் இழைத்துக் கொண்டு என்னுடைய அடியார்களே, லா தக்னத்து மி ரஹ்மத்தில்லா, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்திட்டு நிராசை ஆயிடாதீங்க, அல்லாஹ்வுடைய அருளைட்டு நிராசை ஆயிடாதீங்க. அப்ப ஒரு அடியான் தன் அல்லாவிடத்தில் தௌபா செய்யும் பொழுது தன்னுடைய பாவத்தை நினைச்சு, ரப்பே நான் அநியாயக்காரன், நான் அநியாயம் பண்ணிட்டேன், எனக்கு நானே அநியாயம் பண்ணிட்டேன் யா அல்லாஹ், நீ மன்னிக்கவில்லை வழி இல்லை என்று ஒரு அடியான் அல்லாவிடத்தில் சரண்டர் ஆகும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானத்துல அந்த அடியான் இப்ப சந்தோஷப்படுகின்றான். அதுதான் இங்க யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் விஷயத்தில் நடந்துச்சு. அல்லாஹ் சொல்றான், அவர் மட்டும் வலவுலா அன்னஹு கான மினல் முஸபிஹீன், அவர் மட்டும் அந்த துவாவை அந்த தஸ்பியை செய்திருக்கவில்லை என்றால் லபிசஃபி பத்னிஹி, அந்த மீனுடைய வயிற்றிலேயே தங்கி இருப்பார், இலா யௌம் யுபஅஸூன், கியாமத் நாள் வரையில் மனிதன் உயிரோடு எழுப்பப்படும் கியாமத் நாள் வரையில். அல்லாஹ் சொன்னான் ஹைர், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட அழுது கேட்கறாங்க, தௌபா செய்யறாங்க, புலம்புறாங்க, இந்த தஸ்பீஹை திரும்ப திரும்ப திரும்ப திரும்ப செய்யறாங்க, லா இலாஹ இல்லா அன்த சுபஹானக இன்னி குன்து மினல் ழாலிமீன் திரும்ப திரும்ப செய்யறாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், ஃபஸ்தஜாபு லஹு, அவருடைய துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான், அவருக்கு ஏற்பட்ட அந்த மிகப்பெரிய கவலையிலிருந்து அல்லாஹ் பாதுகாத்து விட்டான். நாம் இப்படித்தான் மூமின்களுக்கும் கவலையிலிருந்து பாதுகாப்பு அளிக்கின்றோம் அல்லாஹ் சொல்றான். இங்க நாம கவனிக்கணும், நமக்கு திடீர்னு ஒரு கவலை ஏற்படுது, ஒரு பிரச்சனை ஏற்படுது, ஒரு பெரிய ஆபத்து ஏற்படுகின்றது, அந்த ஆபத்திலிருந்து நம்மளும் உட்கார்ந்து இந்த திக்ர திரும்ப திரும்ப திரும்ப ஓதிக்கிட்டு இருந்தா நமக்கு அந்த ஆபத்துல பாதுகாப்பு கிடைச்சிருமா? பாதுகாப்பு கிடைக்குமா? கிடைக்கும். எப்ப தெரியுமா? அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு நிபந்தனையோட, ஒரு நிபந்தனையோட. என்ன நிபந்தனை? அந்த கஷ்ட நேரத்தில் மட்டும் நாம் அல்லாஹ்வை நினைப்பவர்களாக இருக்கக்கூடாது. எப்போ நம்ம அல்லாஹ் கட்டுப்பட்ட மக்களா இருக்கிறோம், எப்போ அல்லாவுடைய இபாதத்தில் இருக்கிறோம், அல்லாவுடைய சொல் பேச்சுக்கள் நடக்கிறோம், அல்லாஹ் ரசூலுடைய சொல் பேச்சுக்கள் நடக்கிறோம், தக்வாவோட இறைச்சத்தோடு இருக்கிறோம், இந்த மாதிரி மக்களுக்கு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு ஆபத்து ஏற்படும் பொழுது அவன் லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் லாலிமீன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவனுக்கு நேரக்கூடிய கஷ்டத்தை விட்டு அல்லாஹ் பாதுகாப்பான். இவன் வார முசல்லி வருஷ முசல்லியா இருக்கிறான், ஜும்கு ஜுமா ஜும்கு ஜுமா ஜும்கு ஜுமா தொழுகிறான், பெருநாளைக்கு பக்காவா டிரஸ் போட்டு அப்படியே முதல் சப்ல உட்கார்ந்து அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் தக்பீர் ஓதிட்டு அப்படியே இமாம் சாஹிப்புக்கு பெருநாள் முடிஞ்ச முதல் முசாபா அவர் முசாபா தான், ஏன்னா இதோட அடுத்த வருஷம் முசாபா செய்ய போற. இப்படி இருந்துபிட்டு அப்புறம் ஹஸ்ரத் முஜையே ப்ராப்ளம் ஹோகையாக உஸ்கேலிய போய் துவா படுக்க பூங்கோ எங்கிருந்து பூங்குறது கேட்பாங்க. ஏதோ பெரிய பிரச்சனை ஹஸ்ரத், என்ன துவா படிக்கலாம்? துவா படிக்கலாம், எப்ப இப்ப இல்ல, பிரச்சனை வந்த நேரத்தில் இல்ல, எப்பவும் அல்லாஹ் கட்டுப்பட்ட வாழ்க்கை, அல்லாஹ் ரசூலு கட்டுப்பட்ட வாழ்க்கை, தக்வாவோட இறையச்சத்தோடு அல்லாஹ் ரசூல் சொல்லிக் கொடுத்த வாழ்க்கை, சுன்னத்தான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது பிரச்சனை வரும் பொழுது அந்த நேரத்தில் இந்த துவா ஓதனம்டா அல்லாஹ் நம்ம பாதுகாப்பு கொடுப்போம். நம்ம அல்லாஹை பத்தியும் கவலை இல்லை, அல்லாஹ் ரசூலை பத்தியும் கவலை இல்லை, ஜும்மாவை பத்தியும் கவலை இல்லை, தொழுகையை பத்தியும் கவலை இல்லை, வட்டி கிட்டி ஹராமு ஜினா பனா ஷராபு ஹம்ரு சாராயம் பலாயி பத்தர் எல்லாம் நம்மகிட்ட இருக்குது. ஆனா பிரச்சனை வந்தா எனக்கு ஒரு பிரச்சனை, ஏதாவது என்ன துவா ஓதலாம், எந்த துவா ஓதி என்ன பிரச்சனை? ஆகவே அன்புக்குரியவர்களே, எல்லா நிலையிலும் நம் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட மக்களாக வாழும் பொழுது நமக்கு ஒரு பிரச்சனை ஏற்படும் பொழுது இந்த திக்ர்கள்லாம் துஆ நமக்கு உதவி செய்யும், இந்த தஸ்பீஹத்தெல்லாம் நமக்கு உதவி செய்யும். அல்லாஹ்வோட இபாதத்தை இல்லாம திடீர்னு உட்கார்ந்து ஆயிரம் முறை லா இலாஹ இல்லல்லாஹ் சுப்ஹான, இதுலயும் சில பேர் என்ன தெரியுமா, அப்ப கூட அவன் ஓத மாட்டான், ஹஸ்ரத் எனக்கு பெரிய பிரச்சனை ஒண்ணு, அதுக்கு என்ன துஆ ஓதலாம், சரி நம்ம சொல்லுவோம், சரி இப்பா தௌபா செய்யப்பா லா இலாஹ இல்லல்லாஹ் சுப்ஹானக இன்னி குன்து மினல் லாலிமீன் அப்படியா, நான் லெபமார கூட்டு வந்து அவனுக்கு காசை கொடுத்து நீ ஓதியா சார்பா, லெபமார கூட்டு வந்து அவனுக்கு காசை கொடுத்து லா இலாஹ இல்லல்லாஹ் சுப்ஹானக இன்னி குன்து மினல் லாலிமீன் ஆயிரம் தடவை ஓது, சலாத்து நாரியா அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் சலாத்தன் தாய்மத்தன் அந்த சலாத்து நாரியா ஒரு நாரியா அக்னி பூஜை, அது 4444 தடவை நான் லெபே வச்சு ஓது, அதுல ஷார்ட்கட் எனக்கு எந்த பிரச்சனை இல்லை, எவ்வளவு காசை கொடுக்குறேன் பிரச்சனை பிடிக்க பாருங்க. இவன் என்ன ஆபீசர்களுக்கு லஞ்சம் கொடுத்து லஞ்சம் கொடுத்தே பழக்கப்பட்டவன் அல்லாக்கு லஞ்சம் கொடுக்க ஆரம்பிச்சிடறான், நான் காசை கொடுத்துறேன் ரப்பே எந்த பிரச்சனை விட்டு என்ன ஆள விட்டு ஆயிரம் வந்து 2000 வாங்கிக்க, அஃபன்ஸ் அதிகமா இருக்குதா, அஃபன்ஸ் அதிகமா இருக்குதா, இப்ப சொல்றோம்ல நீங்க ஹெல்மெட் போடாம ரோட்ல போலாமா, தாராளமா போலாம், பாக்கெட் ஒரு 1000 இருக்கணும் அவ்வளவுதான், பாக்கெட் ஒரு 1000 இருக்கணும் அவ்வளவுதான், இல்லை பெரிய தலை தலையிட்டுவாங்களா ஹெல்மெட் இல்லாட்டா, கழுத்து எடுத்துருவாங்க தூக்கில போட்டுருவாங்களா, நம்ம நாட்டில் எல்லாம் சகஜம், என்ன மத்த நேரத்தில் 100 ரூபா இப்ப 1000 ரூபா அவ்வளவு வித்தியாசம், அப்ப அஃபன்ஸ் என்னவானு அவருக்கு கவலை இல்ல, என்ன பத்தி அவருக்கு கேட்டார், இந்த பணத்தை புடி வாங்கி வேற ஆள முடிஞ்சு போச்சு. இந்த மென்டாலிட்டி தான் நம்ம அல்லாட்டையும் பெரும் பேச ஆரம்பிச்சிடும், எதையாவது பணத்தை கொடுக்குறேன், யாருக்க காசு கொடுத்தோம், லெபமா இருக்க அஜித்மா இருக்க காசு கொடுக்குறேன், அவங்க எதையாவது ஓதி குறி மந்திரத்தை ஓதி பரிகாரம் பண்ணட்டும், என்ன ஆள விட்டா போதும். ஆகவே இப்படிப்பட்டவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் லாயிலாக இல்லாண்ட சுபானக இன்னி கொண்டு மின் ஆலமீன் 1000 முறை இல்ல 10000 முறை ஓதினாலும் அல்லாஹ் எந்த உதவியும் செய்ய மாட்டான். அல்லா சொல்றான் பாருங்க, நுஞ்சில் மூமினின், இப்படித்தான் நாம் மூமின்களுக்கு அவர்களுக்கு ஒரு கஷ்டம் ஏற்படும் பொழுது பிரச்சனை ஏற்படும் பொழுது நாம் அவர்களை பாதுகாப்போம் வெற்றியை கொடுப்போம் அப்படிங்கிறோம். சகோதரர்ல ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் வயிற்றிலிருந்து எப்படி பாதுகாக்கப்பட்டார்கள் சொல்லி, சில ரிவாயத்தில் இருக்குது 3 நாள் மீனுடைய வயிற்றில் தங்கியிருந்தாங்கன்னு சொல்லி, சில விவாதத்தில் 1 நாள் அப்படின்னு இருக்குது. எப்படி அவங்க மீனுடைய வயிற்றுல வெளியானாங்கன்னு சொன்னா, யூனஸ் அலைஹிஸ்ஸலாம் மீனுடைய வயிற்றுல உட்கார்ந்துக்கிட்டு லா இலாஹ இல்லல்லாஹ் சுப்ஹானக இன்னி குன்து மினல் லாலிமீன் லா இலாஹ இல்லல்லாஹ் சுப்ஹானக இன்னி குன்து மினல் லாலிமீன் இந்த திக்ரல தஸ்பீஹ் ஓதிட்டே இருக்கிறாங்க. மலக்குகள், கடலுக்கு அடியில் செல்லக்கூடிய மலக்குகள் அவங்களுக்கு இந்த தஸ்பீஹ் காதில் உழுது, என்னடா இது கடலுக்கு அடியில் ஒரு மீனுக்குள்ள இருந்து இந்த தஸ்பீஹ் வருது, நேரம் அல்லாட்ட வர்றாங்க, அல்லாட்ட வந்து கேட்கிறாங்க, யா அல்லாஹ் நாங்க கடலுக்கு அடியில ஒரு ஆழமான பகுதியில் இருந்து உன்னை தஸ்பீஹ் செய்யக்கூடிய ஒரு சப்தம் எங்களுக்கு கேட்டது ரப்பே, அந்த என்ன தஸ்பீஹ் என்ன சத்தம்? அல்லாஹ் சொன்ன, அதுவா நம்முடைய அடியார் என்னுடைய நபி யூனுஸ் தப்பு செஞ்சிட்டாரு, கொஞ்சம் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறேன், அவரை வயிற்றுக்குள்ள மீனுடைய வயிற்றுக்குள்ள கொஞ்சம் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறேன், கொஞ்ச நாள் இருக்கட்டும். மலக்கள் சொன்ன, யல்ல யூனுசா ரொம்ப நல்ல மனுஷனாச்சே, நல்ல இபாதத்தான மனுஷனாச்சே, யல்ல அவரையும் பாவம் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற, ஏதோ தப்பு செஞ்சிருக்கட்டும், நீ மன்னிச்சிடுறப்பே அப்படின்னு மலக்குமார்கள் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துக்காக அல்லாஹ் என்ன பண்றாங்க, பரிந்துரைக்கிறாங்க. பரிந்துரைத்தவுடன் அவருடைய பரிந்துரையை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்த பாதுகாத்துறான். ஒருமுறை உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய ஆட்சியிலே உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுட சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு வர்றாங்க. சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு வந்து உமர்ட்ட சொல்றாங்க, உமரே அமீர் முமின் இவங்க கேட்கிறாங்க, ஹல் ஹதத் அஃபில் இஸ்லாமி ஷியோ, என்ன அல்லாவுடைய மார்க் ஏதாவது மாறி போச்சா, கொஞ்ச நாளைக்குள்ள அல்லாவுடைய மார்க் ஏதாவது மாறி போயிடுச்சா, இதை புதுசா ஏதாவது சட்டம் வந்துருது அல்லாவுடைய மார்க்கத்தில் அப்படிங்கிறாங்க. அப்ப உமர் ரதி அல்லா சொன்ன, இல்லையா அப்படிலாம் ஒன்னு இல்லை, என்ன விஷயம் இல்ல, நான் அங்க போறேன், உஸ்மான் உட்கார்ந்து இருக்கிறாரு, அவருக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படிங்கிற உஸ்மான்ட்ட அவர் என்ன பார்த்தாப்ல உட்கார்ந்து இருக்காரு, பதிலே சொல்லல, என்ன பதிலுக்கு சலாத்துக்கு பதில் சொல்ல வேண்டும் புதுசாக சட்டம் இறங்கிடுச்சா, இக்கோமோ உஸ்மான் ரதி எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க, சாது பின் அபி வக்காஸ் சலாம் சொல்றாங்க, சலாத்துக்கு பதில் சொல்ல எப்படி பார்த்த மாதிரி உட்கார்ந்து இருக்காங்க உஸ்மான் ரதி எல்லாம், சலாம் சொல்ல சலாத்துக்கு பதில் சொல்ல, கோபத்திலிருந்து யார்ட்ட வராங்க, நேரம் அமீர் முமின்ட்ட வர்றாங்க, ஹலிஃபாட்ட வந்து ஹதஸ் அஃபில் இஸ்லாமி ஷையும், என்ன இஸ்லாத்துல ஏதாவது புது சட்டம் இறங்கியிருக்குதா, சலாத்துக்கு பதில் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி நான் போய் சலாம் சொல்றேன், ஒரு பார்த்த மாதிரி உட்கார்ந்து இருக்கிறாரு உஸ்மான், ஒண்ணுமே பதில் சொல்லல அப்படிங்கிறாங்க. உடனே உமர் ரதி அல்லாஹு சொல்றாங்க, உஸ்மான் அப்படிப்பட்ட ஆள் இல்லையே, சலாத்துல ஒழுங்கா பதில் சொல்றாள், ஏன் இப்படி இருந்தாரு, உஸ்மான கூப்பிடுங்க, உஸ்மான கூப்பிட்டு என்ன உஸ்மான் ரதி அல்லாஹு அன்ஹு, சாது பின் அபி வக்காஸ் உங்களுக்கு வந்து சலாம் சொன்னாரா, நீங்க அவர் பார்த்துட்டே இருந்தீங்களா பதில சொல்லியாமே, உஸ்மான் ரதி சொன்னா அப்படியா, நான் அவரை கவனிக்கவே இல்லையே, நான் அவரை கவனிக்கவே இல்லையே, அவர் கவனிக்கவே இல்லையே என்ன பார்த்துட்டு நல்லா பார்த்தாரு, கண்ணு ரெண்டு முடிச்சிருந்து பார்த்தாரு, கண்ணை முடிதான் தூங்கி இருந்தாரு சொல்றாரு பார்த்தாரு. அப்ப உஸ்மான் ரதி நினைச்சு, ஆமா நான் உங்களை பார்த்த மாதிரி தெரிஞ்சிருக்கலாம், பட் நான் ஒரு யோசனையில் உட்கார்ந்துட்டு இருந்தேன், நான் ஒரு யோசனையில் உட்கார்ந்துட்டு இருந்தேன், ஒரு கவலையில் உட்கார்ந்துட்டு இருந்தேன் அப்படின்னு சாத ரதி எல்லாத்துக்கு அப்படியே கூல்டன் ஆயிடுறாங்க. சரிப்பா ஏதோ கவலையில் யோசனை, என்ன கவலை அவங்களுக்கு கேட்கறாங்க ஆறுதல், என்ன கவலையில் இருந்தீங்க, நமக்கெல்லாம் இந்த மாதிரி சலான் சொல்ற கூட தெரியாத கவலை இருந்தா என்ன கவலை இருக்கும், நாளைக்கு செக் வருமே அது பாஸ் ஆகணுமே, எங்க இருந்து பணத்தை ரெடி பண்றது, நாளைக்கு பேங்க்ல மேனேஜர் போன் பண்ணுவானே சார் அக்கௌண்ட்ல பணம் இல்லைன்னு சொல்லி, செக்கு ரிட்டர்ன் ஆயிட்டா அது வேற பெரிய பிரச்சனையாச்சே, ரிட்டர்ன் ஆயிட்டா நான் அடுத்த நிமிஷம் அவன் போன் வருமே, அந்த போனை எப்படி சமாளிக்கலாம், எடுக்கலாமா எடுக்க வேணாமா, போய் சொல்லலாமா, இதை நம்ம கவலை, அடுத்தவங்க சலான் சொன்னா சலாத்து கூட பதில் சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு கவலை இல்லை நமக்கு, இந்த கவலை தான் இருக்கும், நம்ம வேற என்ன தெரியும், இதானே தெரியும் நமக்கு. உஸ்மான் ரதி அல்லாஹுத்தலா கேட்கறாங்க, சாத் ரதி அல்லாஹுத்தலா அப்படி என்ன கவலை உங்களுக்கு, நான் பதில் சொல்றது கூட தெரியாத அளவுக்கு கவனிக்க முடியாத அளவுக்கு இருக்கிற அளவுக்கு அப்படிங்கிறாங்க. அப்ப உஸ்மான் ரதி அல்லாஹு சொல்றாங்க, இல்ல ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தா இருக்கு, இது ரசூலுடைய வஃபாத்துக்கு சம்பவம், உமர் ரதி அல்லாஹு ஹலீஃபாவா இருக்கும் பொழுது, ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தா இருக்கும் பொழுது பேசிட்டே இருந்தாங்க, பேசிட்டு இருக்கும்போது அல்லாஹை மகிழ்ச்சி படுத்தக்கூடிய ஒரு நல்ல துவாவை உங்களுக்கு சொல்லித்தரேன், உங்களுக்கு அந்த துவாவை கேட்டீங்கன்னா அல்லாஹ் உடனே சந்தோஷப்பட்டு அவ்வளவு துவா, அதுதான் துவாக்களில் முதன்மையான துவா, அல்லாஹ் உங்களை சமத்து சந்தோஷப்பட்டு உங்களை பிரச்சனை தீர்த்து வைப்பான் அப்படின்னு ரசூலா ஒரு முறை சொன்னாங்க. அது என்ன துவான்னு ரசூலா நான் கேட்கறதுக்குள்ள யாரோ ஒரு ஆள் ஒருத்தர் வந்தாரு, ஏதோ வேற ஏதோ பேசினாங்க, அதோட அப்படியே நான் கேட்க மறந்துட்டேன். அதுக்கப்புறம் ரசூலா சொன்னாங்களா இல்லையா எனக்கு ஞாபகம் இல்லை, நான் அதைத்தான் யோசிச்சுட்டே இருந்தேன், உங்களை பார்த்த மாதிரியே இருந்திருக்கும், ஆனா நீங்க சலாஞ்சு நான் கவனிக்கல, உங்களுக்கு கவலை பாருங்க, ரசூலுல்லாஹ் நம்மளும் பிரிஞ்சுட்டாங்க, அவங்க ஹயாத்தா இருக்கும்போது ஒரு முக்கியமான விஷயத்தை கேட்க மறந்துட்டுமே, கேட்காம விட்டுட்டோமே அப்படிங்கிற அந்த கவலையில தான் அப்படியே யோசிச்சுட்டே இருந்தேன் அப்படின்னாங்க. அப்ப சாது பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, உஸ்மானே கவலைப்படாதீங்க கவலைப்படாதீங்க, அந்த சபையில நானும் இருந்தேன், அந்த சபையில ரசூலுல்லாஹி சொன்ன ஒரு உன்னதமான துவா ஒன்னு சொல்லி தரேன் சொன்னாங்கல்ல அந்த துவா. அப்ப ஒரு காட்டறிக்கு வந்தாரா அவன் கேக்குறாங்க, ஒரு காட்டறிக்கு வந்தாரா? ஆமா, அந்த காட்டறிக்கு ரசூல் ஏதோ பேசியிருந்தாங்க அப்படி மறந்து போயிட்டாங்க அப்படிதானே? ஆமா ஆமா. நீங்க எல்லாம் போயிட்டீங்க, நீங்களா அப்புறம் ரசூல வேற ஏதோ பேசல பேசினாங்க அப்படியே மறந்து விட்டு போயிட்டீங்க? நான் விடல, அத்பஹத்துஹு ரசூல பின்னாடியே போனேன். அந்த ரசூல அந்த காட்டரை கிட்ட பேசிட்டு இருந்தாப்புல பேசிட்டு ரசூல உள்ள போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், ரசூலோட உடல் கூட மறந்துடக்கூடாது, எப்படியா அந்த துவா வாங்கிடணும் அப்படின்னு சொல்லி நான் பூமியில எப்படி கால தட்டின ரெண்டு தட்டு. ரசூல கிட்ட யாரு? சாதா சாது நபி வக்காசா அப்படின்னாங்க. ஆமா யார சொல்லலாம், என்ன விஷயம் அப்படின்னு கேட்டாங்க. யார சொல்லா, ஏதோ ஒரு முக்கியமான துவா ஒண்ணு சொல்லித்தரேன்னு சொன்னீங்க, அதுக்குள்ள சபையில வேற யாரோ வந்து காண்டரப்பி வந்தாரு பேசினாரு அப்படியே பேசிக்கிறது அப்படி மத்த மத்த பேசிட்டு போட்டு சபையும் களைஞ்சி பிடிச்சு எல்லாம் போயிட்டாங்க. பட் எனக்கு நான் மட்டும் கலையில யார சொல்லலாம், நான் அவங்க பின்னாடியே வர்றேன் இந்த துவா எப்படியா தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி. அதனாலதான் யார சொல்லலா, அது என்ன துவான்னு கேட்டு போலான்னு வந்தேன். அப்படியா? அது யூனுஸ் அலை சலாத்து வசலாம் வயிற்று இருக்கும் பொழுது ஓதிய லாயிலாக இல்லான் சுபஹானக்கு இன்னைக்கு திருநாளுமே அப்படின்னு நான் நபி சொல்ல. இந்த துவாவை சாது நபி அக்காஸ் ரதியல்லாஹு தலானு உஸ்மான் ரதியல்லாஹு சொன்ன உடனே உஸ்மான் ரதியல்லாஹு தலானுகோ அவளை கட்டி அணைச்சுக்கிறாங்க. பிற்காலத்தில் உஸ்மான் ரதியல்லாஹு தலானு ஹலீஃபாவாக ஆன நேரத்தில் சாது நபி அக்காஸ் ரதியல்லாஹு தலானு பத்தி ஏதோ ஒரு பேச்சு வரும்போது சொல்றாங்க, அவரை பத்தி தப்பா பேசாதீங்க, அவருக்கு எனக்கு உஸ்தாத், எனக்கு சாது நபி அக்காஸ் என்னுடைய உஸ்தாத், எனக்கு ரசூலுல்லாஹ்ட்டேந்து கேட்ட ஒரு பெரிய பொக்கிஷத்தை எனக்கு சொல்லி தந்தவங்க அப்படின்னாங்க. எதுக்கு சொல்றா, சஹாபாக்கள் இந்த மாதிரி திக்ருகள் இந்த மாதிரி தஸ்பீஹாத்துகளை பெரிய பொக்கிஷமா நினைச்சாங்க. காரணம் என்னன்னு சொன்னா அதன் மூலமா அவர்கள் சாதித்தார்கள், சாதித்தாங்க, அதான் முக்கியமான விஷயம். அந்த பொக்கிஷங்கள் மூலமாக அந்த திக்ருகளை வைத்து அந்த தஸ்பீஹாத்துகளை வைத்து சஹாபாக்கள் சாதித்தார்கள். நமக்கு சாதிக்க தெரியல. உதாரணமா நம்மள்கிட்ட ஒரு டெபிட் கார்டு இருக்குது, அந்த டெபிட் கார்டுல 100,000 ரூபாய் இருக்குது. அந்த 100,000 ரூபாய் டெபிட் கார்டுல நம்ம ஏடிஎம்ல போய் பணத்தை எடுக்கிறதுக்கான பாஸ்வேர்டு நமக்கு தெரியும், இப்ப கூட நம்ம நினைச்சாலும் போய் எடுக்க முடியும். இதுக்கு முன்னாடி இப்பதான் போய் 50,000 ரூபாய் எடுத்துட்டு வந்தோம், இன்னும் 100,000 ரூபாய் அதுல இருக்குது அப்படின்னு தெரிஞ்சா அந்த டெபிட் கார்டை எவ்வளவு பொக்கிஷமா போட்டி பாதுகாப்போம். ஏன்னா நமக்கு தெரியும் இந்த டெபிட் கார்டு வேல்யூ 100,000, அதனுடைய பாஸ்வேர்டு எனக்கு தெரியும், அது எப்படி யூஸ் பண்ணு தெரியும், அப்படி எப்படி பணம் எடுக்கணும்னு தெரியும், அதை பொக்கிஷமா பாதுகாப்போம். அந்த டெபிட் கார்டை கொண்டு போய் உங்க பையன் கொடுங்க, டே இந்த அஞ்சலி அவன் பார்த்து அடுத்து தூக்கி வீசிட்டு போயிட்டே இருப்பான் பாட்டு. ஏன் அதனுடைய மகத்துவம் அவனுக்கு தெரியாது. சகோதரர்களே, சஹாபாக்கள் இது போன்ற திக்ருகளை தஸ்பீஹாத்துகளை டெபிட் கார்டுகளாக மதித்தார்கள். காரணம் என்ன, அதனுடைய மகத்துவம் அவங்களுக்கு தெரிஞ்சது, அதை வைத்து சாதித்தார்கள். எப்படி சாதிக்க வேண்டும் என்ற அந்த கலையை தெரிந்து வைத்திருந்தார்கள். நமக்கு டெபிட் கார்டுடைய மகத்துவமும் தெரியாது, சாதிக்கவும் தெரியாது, அது எப்படி பயன்படுத்தணும் தெரியாது. குரங்கு கையில கிடைச்ச பூமாலை மாதிரி, குரங்கு கையில கிடைச்ச பூமாலை மாதிரி. அதனால அந்த திக்ருடைய மகத்துவம் தஸ்பீஹாத்துடைய மகத்துவம் நமக்கு தெரியல. சரி, ஹைர், இந்த நிலையில ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அந்த திக்ரை ஓதி மீனுடைய வயிற்றிலிருந்து பாதுகாக்கப்படுறாங்க. மீனுடைய வயிற்றிலிருந்து வர்றாங்க, வந்தா அல்லாஹ் சொல்றான், லட்சத்திற்கு மேற்பட்ட மக்கள் இடத்தில் அவரை அனுப்பி வைத்தோம். ஈமான் மக்கள் எவ்வளவு பேரு? லட்சக்கணக்கான மக்கள் ஈமான் கொண்டு ஊர் பூரா அப்படியே ஈமானுடைய ஜோதியா இருக்குது. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் வராங்க, என்ன அல்லாஹ், மூணு நாளைக்கு இப்படி தலையில மாறி போச்சு நிலைமை, தலையில மாறி போச்சு லட்சக்கணக்கான. ஏன்னா அல்லாஹ்வுடைய அதாபு வரப்போகுதுன்னு தெரிஞ்சவனே எல்லா மக்களும் ஈமான் கொண்ட உடனே அவங்கள பார்த்து பார்த்து பார்த்து பார்த்து பார்த்து எல்லா மக்களும் ஈமான் கொண்டாங்க. லட்சக்கணக்கான மக்களுக்கு மத்தியில் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க, வந்து அந்த மக்களை நேர்வழிப்படுத்துறாங்க. தான் செஞ்ச தவறுக்கும் தான் செஞ்ச நிலையையும் மக்கள்கிட்ட சொல்றாங்க, நான் ஒரு தப்பு செஞ்சுட்டேன், அல்லாஹ் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு தண்டனை கொடுத்தான், அந்த தண்டனையிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா தன்னுடைய குதிரத்தை தன்னுடைய ஆற்றலை வெளிப்படுத்தினான் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய குதிரத்தெல்லாம் அல்லாஹ்வுடைய குதிரத்தெல்லாம் சொல்லி அந்த மக்களை நேர்வழிப்படுத்தி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அந்த கான்ஸ்டான்டினோபிள்லேயே மூத்தாகி அடக்கம் செய்யப்படுறாங்க. அதற்கு பிறகு யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு இடையில பெரிய அளவுடைய நபிமார்கள் யாரும் வரல. அதுக்கப்புறம் வர்ற ஒரு பெரிய நபி யாரும் பார்த்தா நபி மூசா அலைஹிஸ்ஸலாம். இடைப்பட்ட காலத்தில் நிறைய கவும் நிறைய சமுதாயம் வர்றாங்க. அவங்களை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது சொல்றா, அந்த மக்கள் அஸ்ஹாபுர் ரஸ் அகழ்வாசிகள், வஸ்ஹாபுல் ஐகா தோப்புவாசிகள், வ கவுமு துப்பா துப்பா என்ற கூட்டத்தினர்கள், வஸ்ஹாபு யாசின் அஸ்ஹாபுல் கரியா யாசின் சூராவில் வரக்கூடிய அந்த ஊர்வாசிகள், இப்படி நிறைய ஊர்வாசிகளை பத்தி அல்லாஹ் சொல்றான். ஆனா அவர்கள் வாழ்ந்தது, அந்த நபிமார்கள் போய் பிரச்சாரம் பண்ணது, அப்புறம் அந்த மக்களை அல்லாஹ் அழிச்சது, இதெல்லாம் ஷார்ட் ஷார்ட்டா சின்ன சின்னதா சொல்றான். பெரிய நபிமார்களை பத்தி யாரும் சொல்லல. அதுல ஒருத்தவங்க யாரும் பாத்தீங்கன்னா, அந்த அஸ்ஹாபு ரஸ் அஸ்ஹாபுல் ஐகா கவுமு துப்பா இவங்கெல்லாம் இந்த நிலையில் இருக்கும் பொழுது, இவர்களுக்கு இடையில தான் ஒரு அஸ்ஹாபுல் கரியா என்று சொல்லக்கூடிய ஒரு ஊர்வாசிகளை பற்றி அல்லாஹ் சொல்றான் சூரத் யாசின்ல. என்ன சொல்றான், வதரிப் லஹும் மஸலன் அஸ்ஹாபுல் கரியா. அஸ்ஹாபுல் கரியா என்று சொல்லக்கூடிய அந்த ஊர்வாசிகளை நபியே இவர்களுக்கு உதாரணமாக சொல்லுங்கள். இது ஜா அஹல் முர்சலூன், அவர்களிடத்திலே நாம் ரசூல்மார்களை அனுப்பிய போதெல்லாம், ரசூல்மார்களை அவர்களுக்கு அனுப்பியதை இந்த ஊர்வாசிகளை ஞாபகப்படுத்துங்கள். இது அர்சல்னா இலைஹி முஸ்னைன், அவர்களிடத்தில் நான் ரெண்டு ரசூல்மார்களை அனுப்பிய பொழுது, ஃபகத்தபூஹுமா, அவர்கள் அந்த ரெண்டு பேரையுமே பொய்ப்பித்தார்கள், ஃபஅஸ்ஸஸ்னா பிஸாலிஸின், நான் மூன்றாவது ஒரு ரசூலை அனுப்பி வைத்தோம். அல்லாஹ் சொல்றான், அந்த ரசூல்மார்கள் சொன்னாங்க, மக்களே நாங்கள் அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட ரசூல்மார்கள் அப்படின்ற உடனே காலு அவர்கள் சொன்னார்கள், மா குன்தும் இல்லா பஷரும் மிஸ்லுனா, நீங்க எங்களை மாதிரி மனிதர்களை தவிர யாரும் கிடையாது, நீங்க பொய் சொல்றீங்க அப்படின்னு மக்களை பொய் அந்த மக்கள் ரசூல்மார்கள் பொய்ப்பித்தாங்க. இந்த நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹான வ தஆலா ஒரு மனிதரை போய் சொல்றான், அக்சல் மதீனத்தி ரஜுலும் ஊர் முனையிலிருந்து ஒரு மனிதர் ஒடியாந்தாரு, வேக வேகமா ஒடியாந்தாரு. ஒடியான்னு சொன்னார், மக்களே இவங்க இத்தபியாவும் அல்லாஹ் எஸ் அலுக்கும் அலைஹி அஜ்ரா சூரத் யாசின வருது. அக்சல் மதீனத்தி ரஜுலும் ஊர் முனையிலிருந்து ஒருத்தர் ஓடி வந்து சொன்னாரு, மக்களே இவர்கள் இந்த ரசூல்மார்களை நீங்கள் பின்பற்றுங்கள், இத்தபியும் அல்லாஹ் எஸ்அலுக்கும் அழகி அஜிரா, உங்களுடைய எந்த கூலியுமே உங்க கேட்கலையே, அப்படிப்பட்ட ரசூல்மார்களை பின்பற்றுங்க என்று அவர் புலம்பினார். பிறகு அந்த அவருடைய வரலாறு சொல்ற, அவர் வந்து ஹபீபு நஜ்ஜார் அப்படிங்கிறவரு. பிறகு அவரை அந்த மக்கள் கொலை செய்து விடுகிறார்கள். கொலை செய்த பிறகு அவர் சஹிதாக்கப்படுகிறார். சஹிதான பிறகு சொல்றாரு, யாழ்லா எனக்கு இவ்வளோ பறக்கத்தை கொடுத்துருக்கீங்க, சொர்க்கத்தில் இவ்வளோ வசதி வாய்ப்பு கொடுத்துருக்கேன், இந்த மக்கள் எல்லாம் கொஞ்சம் கண்ணால காட்டுறப்பே காட்டினாங்க, ஈமான் வந்துருவாயா அல்லா அப்படின்னு அல்லாட்ட போய் முறையிடுறாரு. அல்லா சொல்லிதான், இல்லப்பா அப்படி காட்டி ஈமான் கொள்ள வைக்கணுங்கிறது முறை கிடையாது, அந்த என்னுடைய நிலைமை இவங்க எல்லாம் அழிக்கணுங்கிறதா அப்படின்னு சொல்லி அப்ப அல்லா அழிச்சிட்டான் அப்படின்னு சொல்ல யாசின சொல்றான். இப்படி ஒரு சில மக்கள் அழிக்கப்பட்ட பிறகு அல்லா ரபுல் ஆலமீன் மூசா அலை இஸ்லாத்தை அனுப்புறான். மூசா அலை இஸ்லாத்து இஸ்லாம் அவர்களை அனுப்பப்பட்ட சம்பவத்தை பத்தி அல்லா குரான் சொல்லும் சொல்றான், உலகது ஆத்தை நான் மூசல் கிதாப, நான் மூசாவுக்கு வேதத்தை கொடுத்து அனுப்பி வைத்தோம், மிம்பாதி மா அகலக்கனல் குருணல் ஊலா, அவருக்கு முன்பு நிறைய கூட்டத்தை அழித்து முடித்த பிறகு இவருக்கு வேதத்தை கொடுத்து அனுப்பி வைத்தோம். அந்த கூட்டத்தை அழிச்ச கொடுத்தலாம் அல்லா சொல்றான், அசஹாபுல் ஐகா தோப்புவாசிகள், அசஹாபுல் ரஸ் அகழ்வாசிகள், அசஹாபுல் கரியா அந்த ஊர்வாசிகள் அப்படின்னு சொல்லி நிறைய மக்களை நிறைய கூட்டத்தை அல்லா அழிச்சிடறான். அழிச்ச பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ் ஸலாத்தை அனுப்பி வைக்கிறான். மூசா அலைஹிஸ் ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய வரலாறு நமக்கு தெரியும், நீண்ட வரலாறு, இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு ஆரம்பிப்போம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிமார்கள் வரலாறிலிருந்து எத்தகைய படிப்பினை பெற்று நாம் வாழ வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகின்றானோ அத்தனை படிப்பினை பெற்று வாழக்கூடிய மக்களாக நம் அனைவரையும் ஆக்கியுள்ளவனாக. எனக்கு திருமணமாகி 6 மாதங்கள் ஆகின்றது, என் மனைவியின் நகைக்கு 6 மாதம் கணக்கிட்டு ஜக்காத் கொடுக்கலாமா, அல்லது ஒரு வருடம் கழித்தான் கொடுக்க வேண்டுமா? அதாவது உங்க மனைவிக்கு உங்களுக்கு திருமணம் முடிக்கும் வரை அந்த நகை என்பது உங்க மனைவிக்கு சொந்தமானதல்ல, உங்களுடைய மாமனாருக்கு சொந்தமானது. அதனால வந்து எப்போ உங்க மனைவிக்கு சொந்தமாச்சோ அன்றிலிருந்தான் உங்க அக்கௌண்ட்ல வரும். அதனால 6 மாசத்துல ஜக்காத் கொடுக்கூடாது, 1 வருஷம் பூர்த்தியான பிறகுதான் ஜக்காத் கொடுக்கணும். பிளட் டெஸ்ட் எடுத்தால் நோன்பு முறியுமா? நோன்பு முடியாதுங்க, சுகருக்காக வேண்டிய மற்றதுக்காண்டி பிளட் டெஸ்ட் எடுக்கிறோம், நோன்பு முடியாது. என் மகளுக்கு 12 வயது ஆகிறது, பிறந்த பொழுது அக்கிகா தரவில்லை, இப்பொழுது கொடுக்கலாமா? அக்கிகா என்பது குழந்தை பருவத்தில் கொடுக்கிறது, நல்லது வேலை 12 வயசுல கேட்கறீங்க, 40 வயசுல கேட்டார் இப்ப எனக்கு தரலாமா அப்படின்னு சொல்லி. என் நண்பருக்கு உடல்நிலை சரியில்லாமல் ஆஸ்பத்திரியில் உள்ளார், மருத்துவ செலவுக்காக அவர் வைத்திருந்த நகைகளை அடகு வைத்து விட்டார், இப்பொழுது மேலும் பணம் தேவைப்படுகிறது, அவர் ஜக்காத்துக்கு தகுதியானவரா? அதாவது அவர் அடகு வைத்திருக்கும் நகை எவ்வளவுன்னு பார்க்கணும், அடகு வைத்திருக்கும் நகை ஜக்காத்துடைய நிசாபை விட அதிகமா இருந்து அந்த நகையை அவரால் மீட்க முடியும், மீட்பதற்கு சோர்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னா அவர் ஜக்காத் கொடுக்கக்கூடாது. இல்ல அவர் வச்ச நகையோட அதிகமா கடன் வாங்கிட்டாரு, ஆல்மோஸ்ட் அனைமே அந்த நகையை மீட்கிறது கஷ்டம், அது மூழ்கி தான் போயிடும். அப்படிங்கிற பட்சத்தில் அவருக்கு ஜகாத்து கொடுத்த நகையை மீட்பதற்கு உதவி செய்யலாம், அவருடைய உடல்நிலை நோய்க்கும் உதவி செய்யறதுக்கான ஜகாத்து கொடுக்கலாம். ஃபரதான தொழுகைக்கு பிறகு செய்ய வேண்டிய திக்ர்கள் யாவை? சுபானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர், இவைகள் ஃபரதானவையா? இதுல ஃபரதானவை இல்ல, இது சுன்னத்து தான். ஃபரதான தொழுகைக்கு பிறகு ஓத வேண்டிய திக்ர்கள் ரசூலுல்லாஹ் சில திக்ர்களை சொல்லி கொடுத்துருக்காங்க, நிறைய இருப்பதுங்க. சவுதியில எல்லாம் வந்து அந்த முறை, சவுதியில எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பள்ளிவாசல முன்னாடி பெரிய ஸ்கிரீன் தொங்க விட்டுருப்பாங்க, அல்ல அதுக்காரல் அல்ல அதுக்காரல் மசனூனத்து பாதல் ஃபராயத் அப்படின்னு சொல்லி அரபில பெரிய விட்டுருப்பாங்க, அதுல அரபிலே போட்டிருப்பாங்க ஒவ்வொரு திக்ர்கள். இந்த மாதிரி ஃபரதான தொழுகை முடிச்சு இந்த திக்ரு இத்தனை தர ஓதணும், இந்த திக்ரு இத்தனை தர ஓதணும், இந்த திக்ரு ரசூலுல்லாஹ் என்ன நன்மைகளை சொன்னாங்க அந்த நன்மைலாம் போட்டிருப்பாங்க. நீங்க சவுதியில நிறைய எல்லா பள்ளிவாசலையும் பார்க்கலாம், சவுதியில துபாயில. நம்ம ஊர்ல அந்த கலாச்சாரம் இல்ல, நம்ம தான் சலாம் கொடுத்தனா ஒரு சலாம் பள்ளிவாசல அடுத்த சலாம் அடிச்சு பிரிச்சு எல்லாத்தையும் மிதிச்சு எட்டி வச்சு பின்னாடி ஓடுறோம், துவா கூட கேட்கறது டைம் இல்லாம, ஏன்னா நம்ம அவ்வளவு பிஸியில பாவோம். அதனால அப்படி நீங்களும் இன்ஷால்லா அந்த திக்ர்களை பார்த்து செய்ய தயார் அப்படின்னு யாராவது ஸ்பான்சர் பண்ணினா இன்ஷால்லா அந்த இது நானே துவா எழுதி தரேன், நம்ம பள்ளி மாட்டி வைக்கலாம் இன்ஷால்லா, இல்ல மத்த பள்ளியில மாட்ட சொல்லி நம்ம இன்ஷால்லா அந்த திக்ர்களை எழுதி கொடுக்கலாம் இன்ஷால்லா. எனக்கு கடந்த 15 நாட்களாக ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மாதவிடாய் ஆகிறது, நான் நோன்பு வைக்க வேண்டுமா? அதாவது உங்களுடைய வழமை என்னன்னு பாக்குறேங்க. இந்த மாதிரி வந்து பிளீடிங் வர நேரத்தில் பெண்கள் வந்து அவங்களுடைய வழமை என்ன, அவனுடைய வழமை எத்தனை நாள் வரும் அப்படிங்கறத கணக்கிட்டு அந்த வழமை நாட்கள் மட்டும் அது மென்சஸ் பீரியடா கணக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க சுத்தமா குளிச்சுட்டு அவங்க நோன்பு வைக்கலாம், அதுக்கப்புறம் பிளீடிங் ஆனாலும் பரவாயில்லை. அது வந்து முஸ்தஹாலான்னு சொல்லப்படும், அந்த முஸ்தஹாலாவுடைய சட்டம் தனி சட்டம் இல்ல. இது இவங்க ரெகுலராகவே இவங்களுக்கு இப்படித்தான் ஆகும், ரெகுலராகவே இப்படித்தான் ஆகும். இவங்களுக்கு 15 நாள் ஒரு நாள் விட்டு ரெண்டு நாள் பிளீடிங் ஆயிட்டே இருக்கும் அப்படின்னு சொன்னா அந்த பிளீடிங் முழுமையா நிறுத்துறதுக்கு மருத்துவம் பார்க்கணும். பிளீடிங் நிக்கிற வரைக்கும் அவங்களுக்கு நோன்பு கடமை இல்லை. செவ்வால் மாத நோன்பு எதிர்க்கு அடுத்த நாளிலிருந்து 6 நாட்கள் வைக்க வேண்டுமா, அல்ல செவ்வால் மாதம் முழுவதும் வைக்க வேண்டுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் வருது, சில அறிஞர்கள் ஷவ்வால் மாசம் ஃபுல்லா வைக்கலாங்கிறாங்க. ஆனா ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் எப்படின்னா, மன் சாம ரமலான வா அத்பாஹு சித்தமின் ஷவ்வால், யார் ரமலான நோன்பு வைத்து அதை தொடர்ந்து 6 நோன்புகள் வைக்கிறார்களோ, அதை தொடர்ந்துன்னு சொன்னா அத்பா அப்படின்னு சொன்னா, இப்ப உதாரணமா முன்னாடி இன்ஜின் இருக்குது, இன்ஜினை தொடர்ந்து பின்னாடி வரிசையா பெட்டி இருக்கு பாருங்க, அதுதான் அத்துபாவுன்னு சொல்லுவாங்க. இன்ஜின் அங்க ரெண்டு பெட்டி, இங்க ரெண்டு பெட்டி, அங்க அப்படின்னாக்கா அதுக்கு அத்துபான்னு சொல்ல முடியாது, இத்துபான்னு சொல்ல முடியாது, பின்தொடர்ந்து சொல்ல முடியாது. சோ அதனால ரசூல்லா எப்ப இந்த அத்துபாகு சித்தமின் செவ்வால் தொடர்ந்து வைக்கிறான்னு சொன்னாங்களோ, அதனால தொடர்ந்து வைக்கிறதா சுன்னத்து. ஒரு சில அறிஞர்கள் அப்படி சொல்றாங்க, ரமலான் செவ்வால் மாசம் முழுசாக வைக்கலாம் அப்படின்னு சொல்லி, அது எனக்கு சரியாப்படல. ரசூல்லாடைய அதீஸ் படி பார்த்தா தொடர்ந்து வைக்கிறதா சரி. எனக்கு திருமணமாகி 10 ஆண்டுகள் ஆகிறது, திருமணத்தின் போது மகர் தரவில்லை, இப்பொழுது தரலாமா? இப்பதான் ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா சில பேருக்கு எப்ப ஞாபகம் வரும் அப்படின்னா, மாப்பிள்ள மூத்தா போயிடுவார் 70 வயசுல, அது 65 வயசு கிளவி உள்ள உட்காந்து அழுதுட்டு இருக்கும், அந்த நேரத்தில் ஜனாசா தூக்குற நேரத்தில் ஒரு 4 கிளவிங்க போவோம், மகருக்கு மாஃப் கருதாளிமா, மகரை மன்னிச்சிருமா, அதுக்கு என்னன்னு தெரியும் அப்படின்னா என்னன்னு கேட்கும். அது இப்போ 65 வயசு கிளவி போவோம், புருஷன் மூத்தா போயிட்டா இருக்கும் அழுதுட்டு உட்காந்துருக்கோம், அது போய் மகரை மன்னிச்சிருமா மூத்தா நேரத்தில், அதுவும் அச்சா அச்சா மே மாஃப் கருதேத்தான், ஜனாசா தூக்கி தூக்கு. அப்ப இது என்ன சடங்குன்னு தெரியல, இது இந்த மாதிரி சடங்கு இஸ்லாத்தில் இடம் இல்ல. இப்போது ஞாபகம் வந்துச்சு, அவங்களுடைய கடன் என்னன்னு பாத்தீங்க, மகர கொடுக்கணும் காலம்புற கடனாளி, காலம்புற கடனாளி மனைவிக்கு, அதனால மகர் என்ன பேசுனீங்கன்னு பார்த்து மகர் கரெக்டா கொடுத்துருங்க, 10 வருஷம் ஆனாலும் சரி 50 வருஷம் ஆனாலும் மகர கொடுத்துடணும். பரேலி மஸ்ஜிதிற்கு தர்மம் செய்யலாமா, அவர்களுக்கு தருவது அனுமதிக்கப்பட்டதா? அதாவது பரேலி மஸ்ஜித் அப்படின்னு சொல்லி மஸ்ஜிதை நீங்க பிரிக்காதீங்க, அது அங்க உள்ள அந்த இமாமோ அல்ல நிர்வாகிகளோ அவர்கள் செய்யக்கூடிய தவறு. என எந்த விஷயமா இருந்தாலும் அது அல்லாஹ்வுடைய பள்ளி. அது நாளைக்கே ஒரு நல்ல இமாம் வந்துட்டாரு, ஒரு நல்ல நிர்வாகம் வந்துருச்சு, அங்க எல்லா விதமான பிதா ஷிர்க்லாம் போய் ஆட்டோமேட்டிக்கா. அதனால பள்ளிவாசலுக்கு கொடுக்க கூடாதுங்கிறதுக்கு எந்த இதுவும் கிடையாது, தாராளமா கொடுங்க. அது பரேல்வியுடைய கொள்கையை பின்பற்றக்கூடிய மக்கள் அங்க நிர்வாகம் பண்றாங்க, அங்க இருக்கிறாங்கடா, அதை மாத்துறதுக்கு என்ன வழி, அதை யோசிங்க. அவங்க மாத்திட்டு அந்த பள்ளியை அல்லாவோட இறைவனுக்கு மட்டும் ஏகத்துவத்தோடு நடக்கக்கூடிய பள்ளியாக மாத்தணும், ரசூலோட சுண்ணத்தான முறை நடக்கக்கூடிய பள்ளியாக மாத்தணும், அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. தும்மல் மனிதனின் நோய் குறைக்கும் என்பது உண்மையா? அப்படி என்றால் சிலருக்கு தும்மலே நோயாக உள்ளதே, அதுக்கு விளக்கவும். இது டாக்டர் எடுக்க வேண்டிய கேள்விங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஏற்கனவே சொல்லிருக்கோம், தும்மல் போட்டு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும், தும்மல் போட்டாலும் உடம்புக்கு ரொம்ப ராகத்தான். நீங்க மருத்துவம் சொல்றாங்க, தும்மல் போடுறதுனால மனிதனோட இதயம் சீரடையுது, இதய துடிப்பு சீரடையுது, அவனுக்கு ஒரு பெரிய ஜர்க் வருது, அதனால வந்து அவனுக்கு ரொம்ப நல்லது டாக்டர் சொல்றாங்க. அதாவது ரசூலுல்லாஹ் சொன்ன தும்மல் போட்டா அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுவாங்க, அதே நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க 3 தும்மலுக்கு மேல போட்டா அந்த ஜுக்காம் அப்படின்னு போயிட்டே இருங்க, அவன் பாட்டு தும்மல் போட்டே இருப்பான், இறக்கமுக்கல்லாம் ஹஜ் இறமுக்கம்லாம் ஹஜ் எவ்வளவு சொல்லிட்டே இருக்கிறது. அவன் அச்சடி தும்மல் போட்டிருப்பாங்க, ஜலதோஷம் பிடிச்சி நான் பக்கத்துல இறகமுகலா இறகமுகலா சொல்லிட்டு இருக்க முடியுமா? ரசூலுல்லாஹ் சொன்னா மூணு தடவைக்கு இவங்க தும்மல் போட்டானக்கா அந்த சுக்காம் உனக்கு ஜலதோஷம் பிடிச்சிருது அப்படின்னு போயிடுங்க. நாங்க ரசூலுல்லாஹ் நோன்பு வைத்துக் கொண்டே குழந்தைக்கு பால் கொடுக்கலாம், கொடுக்கலாம், தப்பு கிடையாது. அதனால நோன்புக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. வசதி குறைவாக உள்ளவர்கள் அரசு மருத்துவமனையில் பிரசவம் பார்க்கும் பொழுது அங்கு ஆண் டாக்டர் பிரசவம் பார்க்கிறார்கள், இது சரியத்தில் கூடுமா? அதான் முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்க பார்க்கணுங்க, முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ண பார்க்கணும். ஆண் டாக்டர் இல்லாத நிலையில வேற வழி இல்லை என்ற பட்சத்திலே மருத்துவங்கிற அடிப்படையில அது அனுமதிக்கப்பட்டது. வேற வழியே இல்லை, எப்படி ஒரு ஜனாசா பெண் ஜனாசா ஜனாசா குளிப்பாட்டுறதுக்கு பெண்களே இல்ல, பெண்களே இல்ல அப்படின்னா வேணும் ஆண்கள் தான் குளிப்பாட்டணும், குளிப்பாட்டதான் செய்யணும், வேற வழி இல்ல. அந்த ஊர்ல பெண்களே இல்ல, யாருக்குமே குளிப்பாட தெரியல, யாருமே பெண்களே இல்லண்டா அந்த ஊர்ல ஆண்கள் தான் குளிப்பாட்டணும். அந்த மாதிரி குளிப்பாட்டுறாத ஈஸி, ஏதாவது ரெண்டு பொம்பளை குளிப்பாட்டு விடலாம், மருத்துவங்கிறது அப்படி அல்ல, எல்லா பெண்களும் மருத்துவம் பத்திர முடியாது. சோ அதனால வேற வழியே இல்லைங்கிற பட்சத்துல தவிர்க்க முடியாத பட்சத்தில் அனுமதிக்கப்பட்டது. ஆனால் நூற்றுக்கு நூறு அது தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. யூசுப் நபியிடம் அந்த சுலேஹா தவறாக நடந்ததால் அவருடைய கணவர் நீ அல்லாவிடம் தௌபா செய்து கொள்கிறீர்கள் என்றீர்கள். ஆனால் அவருடைய கணவர் யூசுப் நபியின் தாவாவால் பிறகு இஸ்லாத்தை தழுவினார் என்று சொன்னீர்கள். எப்படி சுலேஹா அல்லாவிடம் தௌபா செய்து கொள் என்று அவருடைய கணவர் சொல்ல முடியும்? ஏனென்றால் அவரும் அவருடைய மனைவியும் காஃபிராக இருக்கும் பொழுது. நல்ல கேள்விங்க, நல்லா புரிஞ்சுக்கங்க. அந்த காலத்தில் எல்லா காஃபிர்களுமே அல்லாவை தெரிஞ்சு வச்சிருந்தாங்க, அல்லாஹ் விளங்கி வச்சிருந்தாங்க. ஏன் மக்கத்து குறைஷிகளே, மக்கத்து குறைஷிகளே அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வானத்தையும் பூமியையும் படைத்தது யார் என்று நபியே நீங்கள் அவர்களிடத்தில் கேட்டால் அவர்கள் சொல்லுவார்கள் அல்லாஹ் என்று சொல்லுவார்கள். இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் சொன்னான், நீங்கள் அவர்கள் கேட்டால் மண் மையுனஸ்ஸிலுல் மாஅ மினஸ் ஸமா, யார் வானத்திலிருந்து மழையை பொழிய வைக்கிறார், யார் பூமியிலிருந்து புல் பூட்டுகளை முளைக்க வைக்கிறார் என்று கேட்டால் லயகூலுன்னல்லாஹ், அவர்கள் சொல்வார்கள் அல்லாஹ் தான் என்று சொல்வார்கள். அப்ப காஃபிரா இருந்து எப்படி அவங்க அல்லாஹ் தெரிஞ்சது? அவங்க அல்லாஹ் நல்ல விளங்கி வச்சிருந்தாங்க. அல்லாஹ்வே அல்லாஹ் சொல்றா வமா கதருல்லாஹ் ஹக்க கதரிஹி, எப்படி முறையா அல்லாஹ் அகீதாவோட விளங்கணும் அப்படி விளங்கல. மக்கத்து குறைஷிகள் அல்லாஹ் ஏன் காஃபிர் சொன்னா, அவங்க அல்லாஹ் விளங்காமல நல்ல விளங்கி வச்சிருந்தாங்க, அல்லாஹ் வணங்க தயாரா இருந்தாங்க, அல்லாஹ் வணங்க தயாரா இருந்தாங்க. அதோட சேர்த்து என்ன பண்ணாங்கடா, சிலைகளை வணங்கினாங்க. ஏன்பா சிலைகளை போய் வணங்குறீங்க? இல்லாலி கர்ரிபுனா இலல்லாஹி ஜுல்ஃபா, அது நாங்க நேரடி அல்லாஹ் நெருங்க முடியாது இல்லையா, இந்த சிலைகள் எங்க அல்லாஹ் கூட நெருக்கி வைக்கும் அப்படின்னு நாங்க. அதனாலதான் அல்லாஹ் உங்களுக்கு காஃபி இருந்தான். அதனால அல்லாஹ் பத்தி தெரியாமலாம் இல்ல, இந்த மக்கள் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பேச்சுக்கிட்டு முறையா நடக்கல. அவங்க முழுக்க கடமையுடன் சகர் செய்து நோன்பு வைத்து விட்டு பிறகு குளித்து விட்டு துளைக்கு சொன்னா நோம்பு கொடுமா, பல தடவை சொல்லியாச்சு, தாராளமா கொடுக்கும். லீஸுக்கு இருக்கிறவங்க வீட்டில் தண்ணீர் அல்லது உணவு உண்ணலாமா? நல்ல கேள்வி. லீஸுக்கு இருக்கிறாங்க, லீஸுக்கு இருக்கிறது ஹராமுங்க, ஒத்திக்கி விடுறதுங்கிறாங்க இல்ல, அந்த ஒத்திக்கி விடுறது ஹராமு. அது நீங்க தண்ணி குடிக்க மாட்டேன் சாப்பாடு குடிக்க சாப்பிட மாட்டேங்கிறத விட முதல்ல அவங்களுக்கு புரிய வைக்கணும், நீங்க செஞ்ச இந்த முறை இது சரியத்துல ஹராமான முறை, இது கூடாது, அதனாலதான் அவாய்ட் பண்றேன் நானு, அதனால வந்து நீங்க வந்து தப்பா நினைக்காதீங்க அப்படின்னு புரிய வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க வீட்டுல தண்ணி குடிக்கலாமா சாப்பாடு சாப்பிடலாம்னு யோசிங்க. தண்ணி சாப்பாடு எல்லாம் பிரச்சனை கிடையாது, என்ன தண்ணி சாப்பாடுங்கிறது அவங்களோட சம்பாத்தியத்தோட சம்பந்தப்பட்டது, அவன் சம்பாத்தியம் ஹலாலா இருக்கும் பட்சத்துல தாராளமா சாப்பிடலாம், தப்பு கிடையாது. அவங்க வீட்டுக்கு லீஸுக்கு இருக்கிறது அது ஹராம், அது அவங்களுக்கு புரிய வைக்கணும். எமுல்சிஃபின் E471 ஹராம் மீன்ஸ் தென் வி ஷுட் நாட் ஈட் எனி பிஸ்கட்ஸ் பிகாஸ் இட் கண்டெயின்ஸ் E471. திஸ் இஸ் ட்ரூ, இது எனக்கு தெரியாதுங்க. இந்த இ கோடு பார் கோடு வந்து எந்த நம்பர் எதை சாரும் அப்படிங்கறதுலாம் எனக்கு தெரியாது. நம்ம இடையில சொன்னோம் நம்முடைய மக்காமஜி.com வெப்சைட்ல போடுறோம் அப்படின்னு சொல்லி நீங்க வெப்சைட்லயே பாருங்க. ஷாலாது கரண்டை காலுக்கு கீழே ஆடை அணியக்கூடாது என்பது ஆண்களுக்கு மட்டும்தானா, பெண்களுக்கு முழுமையாக மறைக்க வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது? கரண்டை ஆடை விஷயத்தில் ஆண்களுக்கு மட்டும் அறிவித்தப்படும் நோக்கம் என்ன? பெண்களுக்கு முழுமையாக மறைக்கத்தான் செய்யணும், பெண்கள் கரண்டிக்கு மேலாம் உடுத்துட்டு போகக்கூடாது, அசிங்கமா இருக்கும் பாக்கத்துக்கு. பெண்கள் நல்லா கீழே இறக்கிதான் முழுமையா உடுக்கணும். ஆண்களுக்கு மட்டும் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, அது பெருமை அடிப்பவன் அடையாளம். அது நீங்க மந்திரிமாரெல்லாம் பாக்குறோம்ல, அரசியல்வாதிகளாம் அப்படியே ரோட்டை பெருகிட்டு போறான்ல, அப்ப அந்த மாதிரி பெருகிட்டு போறதுங்கிறது வந்து அது வந்து பெருமை அடிப்பின் அடையாளம், தற்பெருமைவாதிகள் அடையாளம். அதனால அவாய்ட் பண்ணுங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒய் அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டிட்ன்ட் வேர் பிளாக் டிரெஸ் அண்ட் ஒய் நாட் லைக் அட்வைஸ் மூமன் ஷுட் நாட் வியர் பிளாக் டிரெஸ் அட் மொஹர்ரம் மந்த். அட்வைஸ் மூமன் ஷுட் நாட் வியர் பிளாக் டிரெஸ் அட் மொஹர்ரம் மந்த். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கருப்பாடை அணியவில்லை, கருப்பை விரும்பவில்லை. யார் சொன்னது? கருப்பு தலப்பா கட்டிருக்காங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபத்ஹே மக்கா என்பது ரசூலுல்லாஹ் மக்காவுக்குள்ள வரும்போது கருப்பு தலப்பா தான் அணிஞ்சு வந்தாங்க. கருப்பு தலப்பா அணிந்து ரசூலுல்லாஹி சுன்னத்து. அதனால கருப்பாடை ரசூல் அணிஞ்சிருக்காங்க, அது ஹராம். அப்படியே கருப்பாடை கருப்புங்கிறது அப்படியே அது அபஸ்வரம், அது அப்படியே என்ன சொல்றது, கெட்ட சகுனம் அப்படிலாம் ஒன்று ரசூலுல்லாஹி சொல்லல. வெள்ளையாடை ரசூல் அதிகமாக விரும்பி இருக்கிறாங்க, Villa Adia, Vilbir Granga, Villa Tarapaka Granga, Talapa Matrasula, Karpuna, the Tarpanjiranga, Karpuna Adi Anjigare, Karpuna, Talapanjiranga Sula Salam. Celebrate Mohara Master Karpudas for Ram, Muslim Lapoda, Shiakal Puduanga, Muslim Laplani Liano. How should I have to pray Istikhara Namaz? Istikhara Namaz on the other Tulu to Indoman of Peri, special Morala Unga de Rendraka Tuluno, Istikhara Tulu Tulun Chili, Tulu the Peran, the Dua Kakan Allah, Mini Astakirkam in Elvike, Wastakirkam in Kudrakin, Chinna Dua, and the Dua, the Makamajaka website, let it be parking. Istikhara Dua and Chalon Drole. My wife asking divorce with me, that purpose can I pray, I leave it or not? In Tulu the Nala, wife divorce Kakanala, Kurtanipurge. Because she telling my income is very low, so she can't live with me. Adade, and the unga manaivi ke chulli puriye ke parenge. Ula haval kengar yebri patade. Aakas dalal. Yeh inda idhe prachan rasulla galatne mandiche. Rasulla manaivi maru mandiche. Rasulla chala upuru rakas patla apni chulli. Allah subhanahu wa taala apu umar adilanu chulrangae. Menna makkale rasulla kochitri mehala parnle bi patigrangae. Rasulla bi umar adilanu andir rasul madal adilanu palar ta mahal adikrangae hafsa be. Yeh unga yare rasulla uke. Manaivi, Palan, Mahalan Adikamudium, Palan Adikranga, Adjana Rasula Pagaranga, Ninda Samoth, Ardal Sulte, Kil on the Mani Marjan, Indian Chitrian, Rasula Vedana Pertigate, Arasula, Mani Yaka, Piri Bakio, Ilanjana, Rasula Talaka into a rare calamity Yomulge, Abdin Kandikranga, Kandichona and the Makala, the Rasula, Mani Malakon, the Jumar and Ningare, Unga Mahalaman Sulu, Yunga Chola Chikadia, Rasula, the Principal to the Ungan Rexer, Abdin Kelikranga, only Allah of Bulan, Aitrakan, Rasula, Umar Lachuna, they were there. Allah orang Rasul orang mana yang marilah, Unggal ke virup memerintah, ibu orang mana yang ayah itu kau langgel, ilana ini talak wayni punggah beri nalla ayat erkana, umur itu macam mana, warthi ayat mana, Allah cuma, ini Rasul orang walki larang terkide, ini semua orang itu, apa orang Rasul orang itu cerita angge, ni ada semua, Rasul orang pernah anda mail madinah kelering berangge, kelering madinah Aisyah kau tu kekarang Aisyah, saya orang bishen sullo pernah, saya orang tu urim terne, ni chinna pula, orang tu decide pernah beriade, ni orang mama tapi masuk pernah. Masih enak cunna, enala unda adiye selolan taram mudiya. Enala ipun dah irkam mudiyon. Enoda wanda insyaallah surgatul Allah nalla kuli terima. Enoda surgatul mani biar kala. Hilal ni ulahat nalla erkna nacna. Ni daralaman ni enoda pinji perlaman orang talak kurutane nalla maupun bet kalian mani kaya. Apunin orang Aisyah wond alu aram cina. Yara sulla na idrepe idukpe. Yang atta matar masroh orang kegunu mana ne? Nau ralas orang kegunu ma? Ipun yara sulla. Nau unda ugalat piri mudiya. Ni enda kastapan ugalat berikra. Apunin sulte Aisyah katang yara sulla. Ini enak kumatna kurutte. Optiona, ini semua money malu kuma. Allah semua money malu kaya kecuali orang. Seri matto money malu kaya kuma. Naa inda option select punan sulla dia niye. Ada apa cerita? Naa ungal dah terdiri tenggelar. Karena yaitu berkerja laba dana. Yaitu berkerja kerja itu laba dana. Abdi kerumahri. Naa ungal dah terdiri tenggelar sulla dia. Abdi orang. Apa rasulah over money dikira. Semua money me yara rasulah nikah dana kebenaran mudi panir orang. Ini rasulah dari wal kiraman sama. Ini sama Quran ayatnya yang kiri kiri. Adalah ini cerita orang lu puriya bayi. Aku yaitu kita mana sari, illa mudi langgaran la, nalla bade talak utani pinjang aku yerupman kalian untuk bantu bantu bantu, wonggal kita baru pernah patenge. Kallan alam kanaman pulaan alam purushan aplas islah terkadaya de, hamil kallan alam manaivi pulaan alam pondati aplas islah terkadaya de. Tasbi turugin mulai yenna, ekam pala dalo chulni dikne tasbi turugin mulai, insyaallah nur dalo teriwa chulna time mulai pun diita chulra. Ishaavin farud taravi lo sehat jamaat atulalama, tululanga Isha udaya, nginge taravi jamaat nandet dikde. Apa nih ya ulah beriye? Imam tarawih tulai kemudian nih ya isya tululama, daralama tululah tapil le. Soalnya mukimana iran dari pukul? Muna dari pukul mukimana muna dari pukul? Alhamdulillah, nama deh manusia gel, rendu per IAS nama deh entry upitan tergerang ya. Insyaallah, nahl ikir result berde. Adalah, semuanya khasa doa sehingga, awal rendu per me insyaallah IAS awarna udin juli. Adalah orang manusia yang arah berin cuni da, awal orang yang atta bande, orang saudaranya road orang tu cina kada baca kuda pinra orang, orang saudaranya elmiyan kurun bete cendap pula, masha Allah padici, interior ini payat untuk kerja, awal orang pasar itu kandi khasa tahajud le insyaallah doa sehinga wotron, per suli doa sehinga pelanggan kandi, apara, nama dia makapuli le, utray padayaan irau hulle, kadeisi nalan kita akika kariila baca biryani porde balakon. Adalah yang ada akikah kurungan, insya Allah, awanggalah insya Allah haji bayat ada kerana tohye siratiknya, insya Allah, unggal kulandai gel perle akikah kurukapadom. Hari terbaru Burma le rende, bandar agadi gel, ur 4 per under kerangga, unggul ada udah bingil yeder barate, awanggal kende Burma refugee committee jeli Jammu Kashmir le kerangga unggal, அவங்க அந்த கமிட்டில இருந்து நம்மள்ட்ட அவங்களை அனுப்பி விட்டாங்க, இவங்களுக்கு ஏதாவது கலெக்ஷன் பண்ணி அனுப்புங்கன்னு சொல்லி. அப்ப நாம சொன்னோம் அந்த ரெஃப்யூஜி கமிட்டி சார்பா அவங்களுக்கு ஏதாவது பேங்க் அக்கௌண்ட் தான் கொடுங்க நாங்க அனுப்புறோம். அப்ப அவங்க சொன்னாங்க நாங்க முறையா பேங்க் அக்கௌண்ட் எல்லாம் வைக்க முடியாது, நாங்கள் ரெஃப்யூஜிங்க அகதிகள், எங்களுக்கு எந்த எவிடன்ஸ் எதுவுமே கிடையாது, பேங்க் எல்லாம் வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. சோ அப்ப நாங்க சொன்ன சார் அப்ப நாங்க பெரிய தொகையெல்லாம் வாங்கி வசூல் பண்ண முடியாது, இந்த வந்தவங்களுக்கு மட்டும் ஏதாவது கலெக்ஷன் கொடுத்து அனுப்புறோம் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாருக்கும் வந்து ஐக்கிய நாடு சபையினுடைய ஐடி கார்டு எல்லாம் வச்சிருக்காங்க, எல்லாம் ஜெனியூன் ஆளுகள் தான். ஐக்கிய நாடு சபை இவங்கெல்லாம் அகதிகள், பர்மா அகதிகள் சொல்லி ஐடி கார்டு எல்லாம் கொடுத்திருக்காங்க. அந்த சகோதரர்களுக்காண்டி உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் உதவி செய்வான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த விஷயங்களை பேசணுமோ எந்த விஷயங்களை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யும் தௌஃபீக் தந்தல்வானாக. சுபஹானல்லாஹ்.